ராமாங்குதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சித பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாயுவதயஸ்தனயாபிபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யநகுலபதே முகுலாபிராமம் ஸ்ரீமத்ததந்திரீகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்வமகதாஹ்வய பக்தநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீசதகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வான்திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகழ் வேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் வைம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்கவிரே நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் அக்கநெறியும் தடையாகி சுத்தியரும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்போன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராட்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்த்திகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிபத்தாம் பதாகிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுகம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாதி நாபான மகம் பிரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் பரம கருணையோடு கூட இங்கே சம்சாரத்திலே வந்து அவதாரம் பண்ணி ஒன்றும் தெய்வம் உலகுயிரும் மற்றும் என்பதாக ஆரம்பித்து எம்பெருமானுடைய பரதத்துவத்தை உபதேசம் செய்தார். அதை கேட்டு திரிந்தின ஸ்ரீவைஷ்ணவர்கள் பறந்து எங்கும் இருப்பதை பார்த்து அந்த ஆனந்தத்திலே மூழ்கி கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணுக்கு இனியன கண்டோம் இங்கே கலியுகம் கிருதயுகமாக மாறிவிட்டது என்பதாக தம்முடைய அனுபவத்தை சொன்னார். ஆனால் அது சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கூட ஆழ்வாருடைய கருணையினாலே வந்ததுதானே திருவாய்மொழி, அதனாலே அருள் அப்படின்னு சொல்றார். கருணை அருள் கொண்டாலும் அடியவரின் கூட அருளினால் அவ்வருமறையின் பொருள் அருள் கொண்டு ஆயுதம் இன்தமிழ் பாடினான் என்பதாக மதுகுரி ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வாருடைய திருவாய்மொழியை சொல்வது இருக்கட்டும், ஆழ்வாருடைய அருளை நினைத்து பாருங்கள். அருள் கொண்டு ஆயிரம் இன்தமிழ் பாடினான் அருள் கண்டி இவ்வுலகினில் மிக்கதே. இந்த லோகத்துல இதை காட்டிலும் பெரிய விஷயம் எதுவும் இருக்க முடியாது. நம்மாழ்வாருடைய கருணை என்பதை காட்டிலும் பெரிய விஷயம் எதுவும் இருக்க முடியாது. ஏனென்றால் தான் யோகத்திலே எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணக்கூடியவர் தான் தன்னுடையது இருக்கட்டும் என்பதாக விடாமல் அந்த அனுபவத்தை நமக்கும் கொடுக்கணும்னு ஆரம்பித்தவர். ஆழ்வாருடைய நிலையை நினைத்து பார்த்தால் அவர் வேற யாரோடையும் பேசக்கூடாது, எல்லாரையும் பார்க்கக்கூடாது, சம்சாரத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா சம்சாரத்தை பார்க்கிற நிலையிலே அவர் இல்லை, அவர் யோக நிலையிலே இருக்கார். சம்சாரத்தில் பேசக்கூடாது, ஏன்னா பேசுற நிலையிலே அவர் இல்லை. எம்பெருமானை மட்டுமே ஸ்தோத்திரம் பண்ற நிலையிலே அவர் இருக்கார். அப்படிப்பட்ட மகாஜானியாக மகா அவதார புருஷராக இருக்கக்கூடியவர் நம்மையும் விடக்கூடாது என்பதற்காக ஒன்றுமே இல்லாத ஜனங்களுக்கு கூட ஒன்றும் தேவம் உபதேசம் பண்றார். ஒன்றும் தேவ உபதேசம் யாருக்கா ஒரு சுலபமா கிடைச்சிருவான். அது பாமர ஜனங்களுக்கு கூட இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது வேதம் சொல்லக்கூடிய அர்த்தம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாருமில்லா அன்று ஞானோகன் தன்னோடு தேவர்களோடு உயிர் படைத்தார் என்கிற விஷயம் வேதம் சொல்கிற விஷயம். இங்க ந பிரம்மா மேசானகா மேவே துவாபாபிருஷ்டி ஒன்றும் இல்லை ஏகோகவை நாராயணாதி ந பிரம்மா மேசானகா வேதம் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். அது யார் வேதாபியாசம் பண்ணி வேதாபியாசம் பண்ணாருக்கே புரியல. வேதாபியாசம் பண்ணி சாஸ்திராபியாசம் பண்ணி அதை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள்ங்கிறது எத்தனையோ கோடிகள்ல ஒருத்தர் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு எத்தனை பேர் ஒன்றும் தேவம் சொல்லிட்டு இருக்கோம். அதே விஷயத்த எத்தனை ஆயிரக்கணக்கானவர்கள் இன்னைக்கு நம்மாழ்வார் இந்த விஷயத்தை சொன்னபடினாலேயே நாம் வேதம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வேதாத்தியனம் பண்ணக்கூடியவர்களே சில பேர் தான். அதுவே எத்தனையோ குறவு. அதிலும் அந்த சாஸ்திரத்தை சாஸ்திரம் படித்து புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சில பேர் தான். அதிலும் பலவிதமான சாஸ்திரங்கள் வேதத்துக்கு வியாக்கியானம் பண்றேன் இருந்துட்டபடினால இவன் நாராயணே பரதத்துவம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில் அது சில பேருக்கு கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இது கிடைச்சதுக்கு காரணம் நம்மாழ்வாருடைய கருணை தான் காரணம். வேதம் சொன்ன அர்த்தத்தை தமிழிலே எல்லாருக்கும் புரியும்படியான தமிழிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு உபதேசமாக ஆழ்வா தான் யோகனிஷ்டரா இருந்தாலும் அருள் செய்தான் காரணம். அதனால அருள் கொண்டு ஆயிரம் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் பாடவே கூடாது பாடினான், அதுவும் தமிழில் பாடினான், அதுவும் ஆயிரம் தமிழ் பாடினான், அவனுடைய அருளை பாருங்கள் என்பதாக சொல்றார். ஆழ்வார் அந்த சொல்ற நாம் உனக்கு அறிய சொன்னோம் அப்படின்னா சொல்றார் திருவனந்தபுரம் பாசுரத்திலே நாம் உனக்கு சொல்றோம் கேட்டுக்கோங்க. நாம் உனக்கு அறிய சொன்னோம் ஒரு அப்பா கூட பிள்ளைக்கு ஒண்ணு சொல்ல மாட்டேன் டே நான் சொல்றேன் கேளுடா அப்படின்வார், நான் கேட்கலாம் எக்கடிக்கிட்டு போ அப்படின்வார். ஆனால் அதை பாசுரமாக பாடி லோகத்திலே எல்லாருக்குமாக அதை சர்வோபஜீவியமான ஒரு பாஷையிலே சர்வரும் அதிகரிக்கலாம் படியான ஒரு விஷயமாக அதை அருள் செய்து நாம் உனக்கு அறிய சொன்னோம்னு இன்னி வரைக்கும் ஆழ்வார் அன்னைக்கு அவதாரம் பண்ணி சொன்னதிலேருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் எத்தனை பேர் திருவாய்மொழியை அபியாசம் பண்ணியிருப்பான், எத்தனை பேர் இந்த ஒன்றும் தெய்வம் போகிறதை உணர்ந்து கொண்டு மோட்சத்துக்கு போயிருப்பார்கள்னா கணக்கே பண்ண முடியாது. நம்மளால இன்னுமே எத்தனை பேர் போவோம் அப்படின்னா அதுவும் நம்மளாலே கனெக்ட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரவ கிருபையினாலே அருள் செய்கிற பாசுரங்கள் இவை. அதனால்தான் என்ன ஆச்சு கேட்டா இப்போ கண்டோம் கண்டோம் கண்டோம் கண்ணு கிளியில கண்டோம்னு சுவ அனுபவத்தை பேசுற ஸ்ரீ விஷ்ணு கோஷ்டி அதை பேசினதோடு நில்லாமல் இங்கேயும் மற்ற பேருக்கு உபதேசம் பண்ற ஒன்றும் தேவையா உபதேசம். இது உபதேசம் இல்லை இங்க இங்க என்ன புலிக புலிக புலிக போயிட்டு வள்ளிக்கு ஸ்ரீ விஷ்ணு கோஷ்டிக்கு பல்லாண்டு பாடக்கூடிய இடம் கண்டோம் கண்டோம்னு அந்த வைஷ்ணவ கோஷ்டியோட கலந்து தானும் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம். ஆனா இங்கேயும் கூட ஆழ்வார்கள் அவைஷ்ணவர்களை குறித்து உபதேசமாக அருள் செய்கிறார் பிள்ளான் சாதிக்கிறேன். இங்கே அவருடைய அந்த சுபாவம் உடல அவருடைய அந்த கருணை உடல என் அனுபவம் இருக்கட்டும் உங்களுக்கு வேணும் இந்த அனுபவம் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் இந்த வைஷ்ணவ திறனிலே கலந்து கொண்டு நீங்களும் எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இருங்கள் அப்படிங்கிறதாக தான் கடந்த ஒரு சில பாசுரங்களிலே ஆழ்வார் அருள் செய்கிறார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து இன்னைக்கு சொல்லக்கூடிய பாசுரத்திலையும் ஆரம்பமே அதுதான் மேவி தொழுது உய்மி நீர்கள் அப்படின்னு ஆரம்பம். நீங்கள் எம்பெருமானை மேவி தொழுது மேவி அப்படின்னா ரொம்ப ஆதரவோடு கூட எம்பெருமானை தொழுது உய்மி நீர்கள் ஏதோ விதி சொல்லியிருக்க எம்பெருமானை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா இல்லாமல் எம்பெருமானே பரவ புருஷார்த்தம் அப்படிங்கறதெல்லாம் புரிந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதே புருஷார்த்தம் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அனன்ய பிரயோஜனராய் கொண்டுன்னு வரும் பிள்ளாந்தி சுத்திகளை. நீங்களும் அப்படியே அரண்ய பிரயோஜனராய் கொண்டு எம்பெருமானுக்கு அடிமை செய்து உஜ்ஜீவியுங்கள் அப்படின்னு வரும். மேவி தொழுது உய்மினீர்கள் மேவி அரண்ய பிரயோஜனராய் கொண்டு தொழுது எம்பெருமானுக்கு அடிமை செய்து உய்மினீர்கள் உஜ்ஜீவியுங்கள் இப்படி அழகா பார்க்கணும் ஒன்னு ஒன்னாக புள்ளான் சாதிக்கணும். அதனால மேவி தொழுது அப்படிங்கிறார் நீங்களும் எம்பெருமானை பரம பிரயோஜனமாக புரிந்து அவனை ஆசிரியுங்கள் என்பதாக அர்த்தம் இருக்கு. இந்த உபதேசத்தை இங்கே ஆழ்வார் அருளி செய்து ஆழ்வாருடைய பரம கருணையினாலே அப்படின்னு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாசுரம் மேவி தொழுது உய்மி நீர்கள் வேத புனித இருக்கை நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை ஞான விதி பிழையாமே பூவும் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து மேவி தொழும் அடியாரும் பகவரும் மிக்கது உலகே. இந்த உலகத்திலே எத்தனையோ அடியவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பகவர்கள் இருக்கிறார்கள். அடியவர்கள் என்றால் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள், பகவர்கள் என்றால் எம்பெருமானுடைய தியானத்திலேயே மூழ்கி மானச தியானத்திலேயே மூழ்கி இருப்பவர்கள். இவர்கள் சாமான்யமானவர்கள் அல்ல, எம்பெருமானையே மேவி தொழுது இருப்பவர்கள், அவனையே சர்வ புருஷார்த்தமாக இன்றி அவருக்கு கைங்கரியம் செய்து கொண்டு இருப்பவர்கள். அவர்கள் வேத புனித இருக்கை, வேதத்தில பல விஷயங்களை சொல்லபடியினாலே மிகவும் பாவனமாக இருக்கக்கூடிய இருக்கு மந்திரங்களை தன்னுடைய நாவிலே வைத்து அச்சுதனான பகவானை பக்தி மார்க்கம் சப்பாமே கைங்கரியம் செய்பவர்கள். பூவும் அதாவது புஷ்பமும் தூபமும் தீபமும் சந்தனமும் தீர்த்தத்தையும் நிறைய கையில் ஏந்தி கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதையே பர புருஷார்த்தமாக கொண்டு இந்த பூமியிலே சந்தோஷத்துடன் நிறைய பேர் சேர்ந்து கோஷ்டி கோஷ்டிகளாக இங்கே இருக்கிறார்கள். இந்த பூமியே பரமபுருஷ போகப்படலான அந்த திவ்ய ஜனங்களுமே ஆயிற்று இந்த லோகம், அவர்கள்தான் இந்த லோகம் இந்த சொல்லும்படியாக இருக்கிறது. ஆகையால் நீங்களும் அப்படியே அந்த கோஷ்டியில் கலந்து கொண்டு எம்பெருமானுக்கு அனந்த பிரயோஜனராக கைங்கரியம் செய்து உயிர்ந்து போங்கள் என்பதாக இந்த பாஸ்கரத்தினுடைய தாற்பயம். பூவும் புகையும் விளக்கமும் சாந்தமும் நீரும் வலிந்து மேவி தொழுது அடியாரும் பகவரும் மிக்கது உலகே. அந்த அடியாரும் பகவருமாக அதாவது இரண்டு விதமாக இருக்கிறார்களாம், தீவிர உலகத்தில் கூட இரண்டு விதமாக இருக்கிறார்கள் என்றாக சொல்கிறார்கள். அங்கே மானசானுபவத்திலே கழித்திருப்பவர்கள், அதுக்கப்புறம் பாக்கியானுபவத்திலே கழித்திருப்பவர்கள். இன்னைக்குமே மானசானுபவத்திலே கழித்திருப்பவர்கள் பாக்கியானுபவத்துக்கு வர முடியாது, ஏன்னா மானசானுபவத்தை அப்படிப்பட்டது, அவர் வெளி விஷயமே மறந்து போயிடும். அவள் பாக்கியானுபவத்தில் இருப்பவர்களும் இப்படி உண்டு. வைகந்தத்திலே வைகந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் என்பதாக அருவார் சாதிக்க, அமரரும் முனிவரும் அப்படின்னா முனிவர்னா மரணசீலர், அமரர்கள் நித்திசூரியர், இவர்கள் மரணசீலர்கள் சொல்லப்படுகிறார். மற்றவர்களை அமரர் அமரர்கள் எடுத்துக்கணும், மற்ற எல்லாரையும் எடுத்துக்கணும். அதனால மரணசீலர்களாகவும் மரணசீலர்கள் இல்லாமல் கைங்கரிய நிஷ்டர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வியந்தனர் என்பதாக அங்கே ஆழ்வார் வந்து செய்கிறார். அதே மாதிரி இங்கேயும் திருப்பாடுகளையும் சொல்லும் போது இங்கே மெல்ல இருந்து அறி என்ற பேரரும் சொல்லக்கூடிய முனிவர்கள் அவர்களை சொல்லும் போது வெள்ளை விழிசெங்கின் பேரரும் கேட்கலையோ உள்ளும் சிலம்பினகால் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசெங்கின் பேரரும் கேட்கலையோ கள்ளம் வெள்ள தேங்குடை நஞ்சுண்டு கள்ளத்தரம் கலர்பன் கலர்வத்தி வெள்ளத்தரவை பேர்வந்த வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் என்பதாக சொல்றார். முனிவர்களும் யோகிகளும் சொல்வோம், முனிவர்கள் மனம் செய்தார்கள், யோகிகள்னா கைங்கரி யோக நிஷ்டர்கள் என்பதாக அர்த்தம். அதனால அடியார்களிலே இரண்டு விதம் உண்டு, அந்த இரண்டு விதமான அடியார்களை அடியரும் பகவரும் என்பதாக சொல்றார். பகவர்னா பகவான்கள் என்பதாக அர்த்தம். எம்பெருமானுடைய அனுபவத்தை யார் பெற்று இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பகவான்கள் என்பதாக சொல்லுகிற ஒரு வழக்கம் சுவாமி ஜெய்சீகரன் சொல்றார். அப்போ பகவான் எம்பெருமான் மட்டும்தான் சொல்றான், வேற யாரையும் சொல்லக்கூடாதுன்னு விஷயப்படாது. ஆனா கூட அந்த பகவத் கடாட்சம் பெற்றவர்களே விசேஷமாக பகவான் அப்படின்னு சொல்றது பகவத் பிராமணர் அப்படின்னு யாச பகவான் அப்படின்னு இதெல்லாம் சொல்றது சுவாமி ராமானுஜன் எழுதியிருக்கும் போதே அவருக்கு பகவத் பிராமணர் அப்படின்னு திருநாம் இது பகவத் பிராமணம் இருக்கிட்டே ஸ்ரீ பாஷ்யம் தான் வரும் ஸ்ரீ பாஷ்யத்தை. அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார் வந்து வைஷ்ணவ சம்பத்து நிறைய இருக்கிறவர்கள் பகவானே சொல்றார். இங்க அப்படி இருக்கக்கூடிய அடியரும் பகவரும் மிக்கது உலகே, இந்த நோக்கத்தில் அவர்கள் தான் அஜாதி அப்படிங்கும்படியாக இருக்கான். நிறைய பேர் இருக்காங்க. அதான் பின்னான் சாதிக்கும் போது திவ்ய ஜனங்களையும் அழைத்து எம்பெருமானுக்கு அடிமை செய்கிற பரிஜனங்களும் பரம புருஷன் குண சேஷ்டித அனுபவீக போகங்களான திவ்ய ஜனங்களுமே ஆயிற்று இந்த லோகம். இந்த லோகம் முழுக்க இவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இது சொல்லும்படியாக ஆழ்வார்க்கு அப்படி ஒரு காட்சி, அப்படி ஒரு அனுபவம். முன்னாடியே சொன்னேன், நாமும் கூட சில திவ்ய தேசங்களிலே எல்லாம் போனோமானால் வேற யாருமே இல்லை என்பதாக நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். மொத்தமும் நம்ம அத்தியவர்களே இருக்கும்படியாக ஒரு அனுபவம் கொண்டு நமக்கு கிடைக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் கூட இருக்கக்கூடியவர், அவர் சாதாரணமானவர், எங்க காரியாலயத்துல ஆபீஸ் வேலை பண்றவர். நாங்க சம்ஸ்கிருத விவாதத்தில் இருக்கோம், அவர் வந்து ஹிஸ்டரி விவாதத்தில் இருக்க. அவர் ஒரு சும்மா ஹிஸ்டரியில ஒரு காரியத்துக்காக ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தார். அப்ப போகும்போது சொன்ன, நான் வந்து ஸ்ரீரங்கம் போறேன், ரங்கநாதன் கோயிலுக்கும் போகிறேன், எனக்கு ஏதாவது இன்பம் சொல்லுங்க அப்படின்னா இந்த இடம் தான் பார்க்கணும் அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சேன். அவர் அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுபோல இங்க வந்த கூட என்ன சொன்னான்னு கேட்டா, எனக்கும் கொஞ்சம் போய் ஸ்ரீரங்கம் போயிருக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அங்க போனா சம்ஸ்கிருதம் வந்துடும் சார், சம்ஸ்கிருதம் வந்துடும். அது மாத்திரம் இல்லாமல் அது போனா எல்லா விஷயமே தெரிஞ்சிடும், வேதம் புராணம் இத்திகாசம் மொத்தமே வந்து தோன்றது எனக்கு. அதனால நீங்க ஸ்ரீரங்கத்துல வரும் அப்படின்னா, ஆமா நான் ஸ்ரீரங்கத்துல தான் இருந்தேன், நாமும் போய் கொஞ்ச நாள் இருந்தா போதும், எல்லாம் அங்க இருக்கிற சூழ்நிலையே அப்படிதான் இருக்கு, மொத்தமும் வந்துடும் போறது அப்படிங்கிற. அதனால அவர் ஸ்ரீரங்கத்துல என்ன கிரகிச்சாங்க, ரங்கநாதன் தெரிவிக்கிறதுலாம் இருக்கட்டும், அவர் கிரகிச்ச விஷயம் என்னன்னா, இங்க இருப்பவர்கள்லாம் அடியார்கள், அடியரும் பகவரும் தான் இங்க இருப்பவர்கள், வேற யார் விஷயங்கிறது அவர் புரிஞ்சுட்டு. அந்த மாதிரி ஒரு ஸ்ரீரங்கம் மாதிரி, ஒரு திவ்யதேசம் மாதிரி பூமி உள்காய் இவர்களே ஆயிற்று, அவர்கள் ஸ்ரீரங்கமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி அனன்ய பிரயோஜனாய், அதனால என்ன கேட்டோம்னா, திவ்ய ஜனங்களுமே ஆயிற்று இந்த லோகம். ரெண்டு பேரும் சொல்லும் போது பரம புருஷ குண சேஷ்டித அனுபவீக போகரான திவ்ய ஜனங்கள், மனசினாலே எம்பெருமானையும் அனுபவிக்கின்றிருக்கானா, எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுடைய சேஷ்டிதங்கள் அப்படின்னா லீலைகள் அர்த்தம். எம்பெருமானுடைய குணங்களையும் சேஷ்டிதங்களையும் அனுபவிப்பதே, மனசால இதை அனுபவிப்பதே என்பதாக சில பேர். இன்னும் சில பேர் அடிமை, எம்பெருமானுக்கு அடிமை செய்கிற பரிஜனங்களும், பரிஜனங்கள்னா கூட இருக்கக்கூடிய கைங்கறி பிறர்கள், நிறைய பேர் கோயில் எல்லாம் இருக்காங்க, அவர்கள் எல்லாரும் எம்பெருமானுக்கு அடிமை செய்து இல்ல, கிரகத்துலதான் எம்பெருமானுக்கு அடிமை செய்துண்டே வர்த்திக்கக்கூடிய பரிஜனங்களுமாக கோயில் சொத்து ஜனங்கள் அப்படின்வார். அந்த மாதிரி கோயில்ல இருக்கக்கூடிய ஊழியர்களாக இவர்களும், அப்புறம் பரமபுருஷ குண சேஷ்டித அனுபவீக போகரான திவ்ய ஜனங்களுமே ஆயிற்று. அங்க பகவன்னு சொல்லுறாரு இல்லையா, அந்த பகவன்கிறத வச்சுட்டு திவ்ய ஜனங்கள் அப்படின்னு பிள்ளைங்க சாதிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கொண்டாட்டம் ஒண்ணு வேணும் இல்லையா, அவெல்லாம் சாதாரணமா சொல்லக்கூடாது. அதனால திவ்ய ஜனங்கள் அப்படின்னா, மேவித்தொழும் அடியாரும் பகவரும் மிக்க உலகே அப்படின்னு சொல்லியும், மேவித்தொழும் அடியாருங்கிறத வச்சுட்டு அடிமை செய்கிற பரிஜனங்கள் அப்படின்னு சாதிச்சார். அத பரிஜனம்னாலே பரி அப்படின்னா சுத்தி இருப்பவர்கள் அர்த்தம். பரிஜனம் எம்பெருமானிய பரிஜனம்னா எம்பெருமானை சுத்தி இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால எம்பெருமானையே சுற்றி இருந்து கைங்கரியம் செய்யக்கூடிய பரிஜனங்கள் என்பதாக அங்கே அர்த்தம். அப்படி பிள்ளான் சாதிக்க, எம்பெருமானுக்கு அடிமை செய்கிற பரிஜனங்களுமா, பரமபுருஷ குண சேஷ்டிக அனுபவிக்க போகரமான திவ்ய ஜனங்களுமே ஆயிற்று இந்த லோகம். நீங்களும் அப்படியே அனன்ய பிரயோஜனராய்க் கொண்டு எம்பெருமானுக்கு அடிமை செய்து உஜ்ஜீவியுங்கள். தெளிவான வார்த்தை. நம்ம திருவாய்மொழியை தனியாக நம்ம பாராயணம் பண்ணால் என்ன அனுபவமோ அதே அனுபவம் பிள்ளாண்டி சுத்தி பாராயணம்னா வந்துட்டே இருக்கும். திருவாய்மொழி இல்லாமலே கூட பிள்ளாண்டி சுத்தி மாத்திரம் பாராயணம் பண்ணா கூட அழகாக வரும். எப்படி எம்பெருமானுக்கு அடிமை செய்கிறார்கள் அப்படிங்கறத முன்னாடி இருக்கு. அதுல பூவும் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் கலந்து மேவித்தொழும் அடியாரும் அப்படின்னு, புஷ்பம் புகை அப்படின்னா தூபம், விளக்குன்னா தீபம், சாந்தம்னா சந்தனம், நீர்னா தீர்த்தம். அதாவது எம்பெருமானுக்கு ஆராதனத்துக்கு உபயுக்தமான உபகரணங்கள் எல்லாம் கையிலேந்தி கொண்டு என்பதாக அர்த்தம். இந்த ஆழ்வார் பல இடத்துல சாதிச்சிருக்க, சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அப்படின்னு இந்த மாதிரி அநேக இடத்துல சாதிச்சிருக்க. இது ஆசை ஆழ்வார். எப்போ பார்த்தா கையில எம்பெருமானுக்கு ஆராதனத்துக்கான உபகரணங்கள் செய்திருக்கலாம், எப்போ பார்த்தாலும் கையில இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பெருமானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கான், இப்படியே இருந்து இருக்கணும் அப்படின்னு. புஷ்ப தூப தீப அனுலேபன சனிதாதி உபகரணங்களாலே அனன்ய பிரயோஜனராய்க் கொண்டு எம்பெருமானுக்கு அடிமை செய்கிற பரிகரங்களும் அப்படின்னு அது அப்படியே சம்ஸ்கிருத்தில் காய்ச்சிருக்க. உப தூபதீப அனுதேபனம்னா சந்தனம், சலீலம் அப்படின்னா தீர்த்தம். தீர்த்தம் தான் ரொம்ப முக்கியம். திருவாராதம் ஆதிபதம் ஒன்று போட்டிருக்க. இது மாத்திரம் இல்லை, இது என்னென்ன இருக்கோ பகவான் ஆராதனத்துக்கு உபயோகமான உபகரணங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துண்டு அனன்ய பிரயோஜனராய் கொண்டு இது எல்லாம் பகவானுக்காக மாத்திரமே அப்படின்னு நீ சொல்ற தூபம் கொண்டு எம்பெருமானுக்காக மாத்திரமே. உபாதான காலத்துல கூட எம்பெருமானுக்கு உபாதானம் பண்ணணும் சுவாமி தேசியம் சாதிக்க. உபாதான காலம் தான் உற்பத்தி கிரகிக்கும் போது கூட எம்பெருமானுக்கு அப்படின்னு, தூப தீபங்களை சம்பாதிக்கும் போது கூட எம்பெருமானுக்கு, இன்னொரு என்ன சொல்றதுனா கடைக்கு போய் அரிசி வாங்கும் போது கூட எம்பெருமானுக்கு அப்படின்னு. இது பெரியவர்கள் அழகாக பேசுவார். பெரியவர்கள் அங்க போய் கடைக்கு போய் அரிசி வாங்கினா என்ன நாளைக்கு திருவாரூர் எடுத்துக்கா அப்படின்னா, ஒருத்த கொடுத்த பேசும் போது நாளைக்கு திருவாரூர் எடுத்துக்காச்சா அப்படின்வார். அந்த மாதிரி இருக்கல கடைக்கு போய் எந்த சாமான் வாங்கினாலும் சரி எல்லாமே பகவத் ஆராதனம் உபயோகம் என்று சொல்லும்படியான உபாதானத்திலிருந்து ஆரம்பமாகும். பூவும் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் மலிந்து, மலிந்தினா சமர்த்தமை கொண்டு என்பதாக அர்த்தம். இதெல்லாம் கொஞ்சம் போறும் அப்படின்னு இல்லாமல் எத்தனை அளவு முடியுமோ அத்தனை அளவு சமர்த்தமாக மொத்தமாக எடுத்துக்கொண்டு எவ்வளவு விசேஷமாக முடியுமோ அவ்வளவு விசேஷமாக, எத்தனை சாஸ்திர சம்மதமாக இருக்குமோ அத்தனை சாஸ்திர சம்மதமாக இதெல்லாம் மலிந்து அப்படிங்கிறதுல விவசாயங்கள். இதெல்லாம் சுவாமி தேசிகன் வந்து வாசராத்திர ரட்சைகள் குப்பம்னா இப்படி இப்படியான குப்பங்கள்லாம் இருக்கலாம் இப்படி எல்லாம் எடுக்கக்கூடாது என்பதெல்லாம் விசேஷமா நிறைய சாதிக்க. பழங்கள்னா இப்படிப்பட்ட பழங்கள் தான் எடுக்கலாம் அப்படின்னு, விசேஷம் நாளா இருந்தா வாழைப்பழம் விசேஷம் அப்படின்னு சாதிக்கிற. எத்தனை பழம் இருந்தாலும் வாழைப்பழம் அது நமக்கு ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி எத்தனை குப்பம் இருந்தாலும் தொழிச்சு விசேஷம் அப்படின்னு சொல்லி, அது மாதிரி எது இது விசேஷமானது எது இது எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும் இதுல வந்து சமிருத்தமாய் கொண்டு அப்படின்னு இதுல போகுங்கிற எண்ணம் இல்லாமல். ஏன்னா நமக்கு கொடுத்ததுதான் நம்ம திருப்பி கொடுக்க போறோம். நாம வந்து சிருஷ்டிக்க போறதில்லை, உற்பத்தியோ தூபத்தையோ தீபத்தையோ எதையும் சிருஷ்டிக்க போறதில்லை. எம்பெருமான் சிருஷ்டித்து வச்சத எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க போறோம். அதுல போய் நாம வந்து இது பார்க்க கூடாது. நம்முடையதாக இருந்தா நாம பார்க்க வேண்டும். நம்முடையதுன்னு எதுவும் கிடையாதா அப்படின்னாலே கஞ்சத்தனம் பார்க்க முடியாது. கஞ்சத்தனம் பார்த்தானா அது ஒரு அபராதம் மாதிரி ஆயிடும். அவனுடையதே அவனுக்கு சமர்ப்பிக்காமல் அதை விட்டதாக சுவாமி தேசியம் என்ன சாதிக்கிறார்னா 32 அபசாரம் சொல்லி எந்திரவான் சமீதியிலே தவிர்க்க வேண்டிய அபசாரங்கள் 32 அபசாரம். அதுல ஒரு அபசாரம் அந்தந்த காலத்திலே வரக்கூடிய புஷ்ப பழங்களை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்காமல் இருத்தல் அப்படின்னு. அதாவது அந்தந்த பழத்துக்கு ஒரு காலம் உண்டு. நாவல் பழத்துக்கு இதுதான் காலம். இப்பதான் நாவப்பழம் கிடைக்கும். இந்த சமயத்துல சீ ஜெயந்தி நமக்கு பெரிய பாக்கியம். சீ ஜெயந்தி சமயத்துல நாவல் பழம் கிடைக்கும். மாம்பழத்துக்கு ஒரு காலம் உண்டு. நாம வந்து மாம்பழத்தை எப்பவுமே திருமணம் சமர்ப்பிக்க போறதில்லை. ஏன்னா எப்பவுமே நமக்கு கிடைக்கவும் போறதில்லை. கிடைக்கிற காலத்துல அது நமக்கு மாம்பழம் எதனால கிடைச்சிங்கன்னா பெருமாள் அனுபவத்தானே கிடைக்கும். அப்போ முதல்ல அதை பெருமாள் வந்து சமைக்கிறேன் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடும். பெரியவர்களே என்ன பண்ணுவாங்க கேட்டா, மாம்பழம் வந்ததுன்னா முத முதல்ல ஈஸ்வர மாமன் தான் முதல்ல பெருமாளை சமைப்பிப்போம். அதை முதல்ல பெருமாளுக்கு இருக்கட்டும் அப்படின்வா. நாவல் பழம்னா முதல்ல பெருமாளுக்கு இருக்கட்டும் சமைப்பிப்போம். இன்னும் முன்காலத்துலன்னா நாவப்பழம் சீஜெயந்திக்கு தான் முதல்ல, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது இல்லைன்னு ஒரு வழக்கம் இருந்தது. சீஜெயந்திக்கு முன்னாடி நாவப்பழம் வந்து யாருமே சாப்பிட மாட்டான், எடுத்துக் கொள்ளலன்னு ஒரு வழக்கம் இருந்தது. இப்ப என்ன ஆச்சு கேட்டானா, சீஜெயந்திக்கு அப்புறம் நாவப்பழம் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய கஷ்டமா இருக்கு. சில சமயம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா முன்காலத்துக்கு அதை வேற, முன்காலத்துல நாவல் மரத்துலயே நாவப்பழம் கிடைக்கும். அங்கங்க போவா நாவ மரம் அங்கங்க இருக்கும், நாவப்பழம் கிடைக்கும் எடுத்துக்கலாம். இப்ப அப்படி கிடையாது, கடையில் நம்ம வாங்கியா வேற வழி கிடையாது. நாவல் பார்க்கணும்னு அடிய வேண்டிய ஊர் அங்கேயே நாவப்பழம் கிடைக்க மாட்டேங்குது. அங்கே ஏரிக்கரை வரமா நிறைய நாவல் மரங்கள்லாம் உண்டு, அதனால நாவல் கிடைக்கும் இல்லை. சொல்ற வேலைக்கு சொல்றேன், அங்க கூட இப்ப கிடைக்குமாங்கிற ஒரு அவஸ்தை இருக்கு. அதனால இப்ப கடையில நாவப்பழம் கிடைக்கும் போது முதல்ல என்ன பண்றா, முதல்ல கண்ணெடுத்து அப்படிங்கிற. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, பெரியவர்கள்லாம் அடிய வேண்டிய தோப்பனர்லாம் சொல்வார், முதல்ல நாவப்பழம் வந்ததுன்னா முதல்ல கிருஷ்ணனுக்கு அது, அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில அந்த சீசன்ல அந்த பருவ காலத்துல அந்த பழம் வரும்போது அது முதலிலே பகவானுக்கு சமர்ப்பிக்காமல் இருந்தால் அது ஒரு அபசாரம் அப்படிங்கிற நல்லா கவனிக்கணும். இதுல பெருவாளுக்கு சமர்ப்பிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சமர்ப்பிக்காமல் இருந்தால் அபசாரம். ஏன்னு கேட்டா பகவானுடைய வஸ்து, பகவான் தான் அந்த சீசன் அதை கொடுக்கிறார் நமக்கு. அதனால அவர் வந்து நமக்கு உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்து, நம்மளுடைய போக்கியமாக பகவான் கொடுக்கிற உண்மையில பகவானுக்கு தான் சொந்தம். அது அதை பகவானுக்கு சமர்ப்பிக்காமல் தான் அது திருட்டு. அவனுடைய வசதியை அவனுக்கு சமர்ப்பிக்காமல் இருந்தார். அப்போ அப்போ இது சொல்றா இல்லையா, ஆத்மா அபகாரத்தை சொல்றா இல்லையா, ஆத்மா அபகாரத்தை சொல்லும் போது அவன் என்ன அபகாரம் தான் பண்ணல அப்படிங்கிற சிந்தேன லக்ருதம் பாபம், நீ சோரேனா ஆத்மா அபகாரினா சிந்தேன லக்ருதம் பாபம் அப்படின்னு வசனம் எடுத்திருக்க சுவாமி. ஒருத்த ஆத்மா அபகாரம் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அவன் வந்து நான் ஒண்ணு திருடவே இல்லை, நான் திருடே கிடையாது, கள்ளத்தன்மை என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னா நீ என்ன பாபம் தான் பண்ண, பெரிய பாபத்தை பண்ணிட்டு அப்புறம் அந்த பாபம் பண்ணல என்ன, அப்புறம் என்னதான் பாபம் பண்ணல அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டா, ஆத்மாபகாரியா இருக்கிறவன் நான் எதையும் திருட மாட்டேன், நான் ஆபீஸ்க்கு திருட மாட்டேன், நான் அனுபவனா எதையும் திருட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னு கேட்டா எம்பெருமானுக்குரிய வஸ்தையும் நீ திருடி இருக்க, உன்னுடைய வஸ்து உன்னுடையது கிடையாது, நீங்கிறது அதிகமா நல்லா தெரியும், தெரியாதுங்கிறது கிடையாது. யாருமே நான் நானானவன் இந்த வஸ்து என்னுடைய சொந்தம் சொந்தம் கொண்டாட முடியாது யாரால, ஏன்னா யாரும் அதை சிருஷ்டிக்கலையே, எப்படி சிருஷ்டிக்கலையே, சிருஷ்டிக்காம இருக்கும்போது ஒரு நெல் விளைவு இருக்கட்டும், ஒரு படம் வருவதா இருக்கட்டும், அது என்னுடையதையும் கொண்டாட முடியாது யாராலும், ஏன்னா அவன் அதை சிருஷ்டிக்கிறேன், பகவான் தானே சிருஷ்டிச்சிருக்கான், அப்ப பகவான் எனக்கு கொடுத்தாதான் சொல்ல முடியும், அது அபகாரம் என்னன்னா அதா அது அபகாரம் தான், அப்ப நான் திருடலை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு. அதனால சாதாரணவர்கள்லாம் இப்படி ஆபீஸ்ல கேட்கும் போது கூட, நான் ஒரு பாப்பம் பண்ணல, நான் நூறுக்கு மோசமா நடந்துக்கல, நான் அநியாயமான வழியில போகல, நான் இதுக்கு தெய்வத்தை தெரிவிக்கணும்னு கேட்கறதா இருக்கு. அவருக்குன்னா ஆழ்வார்கள் இதுதான் பதில் சொல்றா, நீங்க இதெல்லா காட்டிலும் பெரிய திருட்டு, இது மொத்தமே உங்களுடைய கிடையாது, இது பெருமானை சேர்ந்து பெருமானை சேர்ந்துங்கிறத நீங்க ஒத்துக்கலைன்னா அது ஒரு தெரியுது, இன்னொருத்தருடைய உங்களுடைய உரிமை கொண்டாட முடியாது உங்களுக்கு அப்படிங்கிறது அதுக்கட்டம். அப்போ பூவும் புகையும் விளக்கும் சாத்தவும் தீரும் மதிந்து சமிருத்தமாய் கொண்டு முடிந்தவரை அதை கையில் ஏந்தி கொண்டு என்பதாக அர்த்தம். மேகித்ததும் அது யாரும், அதுக்கப்புறம் ஞான விதி பிழையாமே, முன்னாடி ஞான விதி பிழையாமே அப்படிங்கிறதுக்கு பிள்ளார் வந்து பக்தி மார்க்கம் தப்பாமே அப்படிங்கிற ஞான விதி அப்படின்னா வேதத்திலே சொன்ன ஞானம்ங்கிறது சேமிஷி பக்தி ரூபா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஞானம், எம்பெருமானுக்கு இதையெல்லாம் சமர்ப்பிக்கணும் சொல்லக்கூடிய பக்தி ரூபமான ஒரு ஞானத்தை இங்க சொல்ற ஞான விதி, அதை தப்பாமே செய்யணும். அதாவது வெறும் ஞானம் அப்படின்னு இல்லாமல் பக்தி ரூபமான ஞானத்தை அவர்கள் வைத்துக் கொண்டு எம்பெருமானுக்கு எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறார்கள் என்பதாக அர்த்தம். வேத புனித இருக்கை நாவில் கொண்டு அச்சுதன் தன்னை, எம்பெருமானை இப்படி மேவித்தோம் அடியாரும், அச்சுதன் தன்னைங்கிறது மேவித்தோம் அடியாரும் செய்யணும், அச்சுதனா நம்மை கைவிடாதோன்னு அர்த்தம். அதாவது நாம் ஒரு ஒன்னு சமர்ப்பிச்சோம்னா அதை கட்டாயம் ஞாபகம் வச்சிருந்து நமக்கு எத்தனையோ விதமான பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். ஒரு நாளும் கைவிடாதோம் என்ற அர்த்தம். அவர்கள்லாம் என்ன பண்றாளா, வேதத்தை நாவில் கொண்டு, நாக்கல வேதத்தை வேத மந்திரங்கள், வேத புனித இருக்கை இருக்குன்னா இருக்கு, இருக்குன்னா மந்திரம், புனிதம் புனிதமான பாவனமான வேதத்திலே சொல்லப்பட்ட பாவனமான ரிக் மந்திரங்களை நாவில் கொண்டு தம்முடைய நாக்கிலே வைத்துக் கொண்டு புஷ்பங்கள் சமர்ப்பிக்கும் போது வெறும் புஷ்பமாக இல்லாமல் மந்திர புஷ்பமாக சமர்ப்பிப்பார்கள், தூபத்தை சமர்ப்பிக்கும் போது வெறும் தூபமாக இல்லாமல் மந்திரத்தை சொல்லிக் கொண்டு சமர்ப்பிப்பவர்கள், நமக்கு எல்லாருமே மந்திரம் உண்டு, மந்திரத்தை சொல்லிக் கொண்டு சமர்ப்பிப்பவர்கள். அதனால் அவர்கள் என்ன பண்றார்கள், அடியார்களை பற்றி அடியார்களுடைய அனுஷ்டானத்தை உள்ளாரதான் சொல்றாங்க, நாக்கிலே வேத மந்திரங்கள் ஒட்டும், வேத புனித இருக்கை நாவில் கொண்டு, அதுக்கப்புறம் மனசுல என்ன கேட்டா ஞான விதி பிழையான, மனசுல பக்தி ரூபாபன்னமான ஒரு ஞானம், மனசுல பக்தி ஞானங்கள் மனசுல நிறைஞ்சிருக்கு, வாயில வேத மந்திரங்கள்லாம் இருக்கு, கையில பூவும் புகையும் விளக்கும் சாந்தம் நீரும் மலிந்து அப்படின்னு இதெல்லாம் சமர்த்தம் வசதி சேர்த்து வச்சுட்டு மேலி தொழும் அனன்ய பிரயோஜனராக கொண்டு தொடரக்கூடிய அடியார்கள் இந்த பூமியிலே நிறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஆழ்வாருடைய ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் இந்த பாசுரத்தில். அப்படிப்பட்ட பகவரும் இருக்கவில்லையே அப்படின்னு அர்த்தம். இதுல ஞான விதி அப்படிங்கிறத வெறும் ஞானம்னு வேதாந்தத்தால் வெறும் ஞானம் இல்லாமல் பக்தி ரூபாபன்னமான ஞானம்ங்கிறது அந்த ஜெயவிதி பக்தி ரூபான்னு எம்பெருமானவர் சொன்னது அறிவிட்டு பிள்ளாடுகின்றது. அஜ்ஞானம் மட்டும் யுத்தங்கிற ஞானம்னா இதுதான், மற்றதெல்லாம் அஜ்ஞானங்கிறார், மற்ற எந்த ஞானம் இருந்தாலும் அது அஜ்ஞானம், இது உபநிடத்திலே சொல்லப்பட்ட ஞானம் இதுதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரி ஞானம் சொன்னாலே பக்தி ரூபாவாரணமான ஞானம் தான் ஞானம், மற்றது ஞானமாக இருக்க முடியாது என்பதாக ஆயிற்று. அதனால அழகா சில பிள்ளை சாதிக்கிறாங்க. பக்தி மார்க்கம் தப்பாமே எல்லா வேக்கன்ஸும் இந்த விஷயம் இருக்கு. வேத புனித இருக்கை நாவில் கொண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிள்ளை சாதிக்கிற பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதி பிரதிபாதகமாய் பரிசுத்தமான இருக்குகளை சொல்லிக் கொண்டு அப்படிங்கிற நல்ல மந்திரங்களை எல்லாம் வாயிலை சொல்லிக் கொண்டு இருக்குதான் பரிசுத்தமான இருக்கா புனித இருக்கு இருக்குதான் இருக்கு அப்படின்னு தமிழ்ல வந்து ஏன் பரிசுத்தமானது எப்படி பரிசுத்தமானது அப்படின்னா பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதி பிரதிபாதகமாய் பரிசுத்தமான இது வேதங்கிறதுக்கு அர்த்தம். வேதம்னா வேதயதி அறிவிப்பது என்பதாக அர்த்தம். அதனால் அதுக்கு வேதம் எதை அறிவிப்பதுன்னா பகவானுடைய சொரூப ரூப குண விபூதிகளை அறிவிக்கிறார்களே பரிசுத்தமானது. லோகத்துல எத்தனையோ சப்தங்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் அது எல்லாமே ஏதோ ஒன்று அறிவிப்பு அறிவிப்பதற்கு தானே சப்தங்கிறது இருக்கு. சப்தம்னு சொன்னாலே சப்தம்னா வாக்கியம் இருக்கும். வாக்கியம்னு சொன்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு தானே வாக்கியம் அப்படிங்கிறது இருக்கு. இது வேதம்ங்கிறது புனித வாக்காக இருக்கு அப்படின்னு நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவதற்கு காரணம் இது பகவத் சுரூப ரூப குண விபூதிகளை எல்லாம் மொத்தத்தையும் சொல்ல முடியினால்தான் வேதம்ங்கிறது வேதம். வேதத்தை அவ்வளவு சிரேஷ்டமா சொல்றதுக்கு காரணம் வேதத்தை சாதாரணமாக பார்க்கக்கூடியவர்கள் சில பேருக்கு தான் மேநாட்டவர்கள் வெளிநாட்டுக்காரர்களா சொல்லி அவர்கள வேதத்தை எடுத்து பார்த்து அவ்வளவு ஆச்சரியப்படும். ஆஹா வேதத்துல எத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னா சயின்ஸ் சொன்ன விஷயங்கள்லாம் வேதத்துல இருக்கு. அந்த காலத்திலேயே எவ்வளவு ஜாகிரதையா இருக்கு, அந்த காலத்திலேயே எவ்வளவு மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் இருக்கு. வேதத்தை பார்த்தா தெரியுது ஹிருத்ரோகம் அப்படின்னு ஹிருத்ரோகத்தை பத்தி சொல்றது, க்ஷயரோகம் அப்படின்னு க்ஷயரோகத்தை பத்தி சொல்றது. அப்போ மெடிசின் இன் வேதா சயின்ஸ் இன் வேதா அப்படின்னு பார்த்தா அவன் உண்மையிலேயே ஆச்சரியப்படுறான். நம்பர் நியூமராலஜி அப்படின்னு வேதத்துல இருக்கிற மாதிரி எங்கேயுமே இல்லை, ஆதி காலத்துல வேதத்துலாம் இருக்கு. இதெல்லாம் அவாறு சொல்றான் மற்ற பேரும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தோம்னா வேதம் அப்படின்னா அறிவிக்கக்கூடியது அப்படின்னு புதிய விஷயத்தை தகவல்களை நமக்கு தரக்கூடியது அப்படின்னு. ஆனா அப்படி மாத்திரம் வேதத்தை பார்க்க கூடாது, வேத புனிதம் அப்படிங்கிற இது மிக புண்ணியமானது பாவனமானது. என்ன கேட்டா பகவத் சுரூப ரூப குண விபூதி பிரதிபாதகமாய் பகவானுடைய சுரூப ரூப குண விபூதிகளை பத்தத்தையும் சொல்றது. இது வெறும் அதோட மாத்திரம் வேதத்தினுடைய இது நின்று போறாரு போகல, வேதத்தினுடைய பரம தாத்பரியங்கிறது இதெல்லாம் சொல்றதுங்கிறது இல்லை. இது மொத்தமே இருக்கு, வாஸ்தவம் தான். எத்தனையோ மருந்துகள் வேதத்துல தான் இருக்கு, எத்தனையோ நம்பர்கள் கூட வேதம் தான் முதல்ல சொல்லிட்டு எல்லாமே வெளிநாட்டுக்காக சொல்லியிருக்காங்க, தீர்மானமா சொல்லியிருக்காங்க. ஒன்னு சந்தேகமா தான் சொல்லு, தீர்மானமா சொல்லியிருக்கேன். மேத்தமேட்டிக்ஸ்ல வேதம் தான் பஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு வாஸ்தவம் தான். ஆனால் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் வேதம் சொல்லும் போது எம்பெருமானுடைய விபூதியா சொல்றது. மொத்தம் இப்படிப்பட்ட சிருஷ்டி இருக்கு, இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த பூமியை பத்தி சொல்லும் போதோ இன்னொன்ன பத்தி சொல்லும் போதோ வேதத்துல பல இடங்கள் இருக்கு. அதெல்லாம் எம்பெருமானுடைய விபூதி, எம்பெருமான் எப்படி சிருஷ்டிச்சிருக்காங்க அவனுடைய ஒரு மகாத்தியத்தை சொல்லும் முகமாக தான் வேதம் சொல்லு. அதுல பிரதானமா இருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டுட்டு நீங்க ஆயிரம் சொல்லி பிரயோஜனம் அப்படின்னு தான் ஆழ்வார் சொல்ற. அதனால வெறும் வேதம் அப்படின்னாலே அறிவிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஆனா வேத புனிதம் அப்படின்னா பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதி பிரதிபாதகமாய் பரிசுத்தமான அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன ஆச்சுன்னா ஒரு அவன் என்ன ஏதாவது சுத்தி ஈட்டி பார்த்துட்டு இந்து மதத்துல இருக்கக்கூடிய வேத புராணங்கள் எல்லாம் என்சைக்ளோபீடியா மாதிரி அப்படின்னு எழுதியிருக்கான். இதெல்லாம் என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கட்டும், அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் அது மட்டும் இல்ல, இதுல பிரதானமானது நமக்கு பிரதானமானது பகவானை சொல்லக்கூடியது இல்ல, பகவானுக்கு சேஷமா இதுல சொல்லக்கூடிய யாகங்கள்லாம் நிறைய இருக்கு. இந்த யாகங்கள்லாம் பகவத் ஆராதனை. இது மொத்தம் இதுல சொல்லக்கூடிய பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம் அப்படின்னு 14 லோகங்களை பற்றி சொல்லியிருக்கு. இதெல்லாம் பகவானுடைய விபூதி. இதுல சொல்லக்கூடிய எத்தனையோ தேவதைகள் தான் இருக்கு, இந்த தேவர்கள்லாம் பகவானுடைய விபூதிகளாக இருக்கக்கூடியவர்கள். இதுல உபனிஷத் பாகத்துல பகவத் சுரூபத்தையும் குணங்களையும் இன்னும் விசேஷமாக தெரியும். சுரூபத்தை குணத்தையும் கிரியா பாகங்கள்ல பூர்வ பாகத்துல பார்த்தோம்னா பகவானுடைய ஆராதனைகள் மொத்தத்தையும் சொல்லுது. இது ரெண்டுத்துக்கும் விசேஷமாக இந்த சதுர்த்த போனம் திருத்தி இதெல்லாம் மொத்தத்தையும் வேதம் செய்யுது. அதனால இதுல பிரதானமான பகவான் தான். அதனாலதான் வேதத்தை நாம் வந்து புனிதம் அப்படின்னு சொல்லி அது பாராயணங்கள்லாம் உடாத பண்ணணும். வெறும் கதை சொல்றதா இருந்து வச்சுக்கோங்க, வெறும் பூமி இப்படி இருந்து இது அப்படி இருந்து இது அப்படி இருந்து இதுக்கு மருந்து இதுன்னு சொன்னா அதை பாராயணம் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தர். வேத புனித இருக்கை நாவில் கொண்டு அதை நாட்களை வைத்துக் கொண்டு அதை பாராயணம் பண்ணி கொண்டு எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணக்கூடிய பகவர்கள் அப்படின்னா அப்படிப்பட்ட மகாயோகிகள் அவர்கள் தான் இருக்கான்னு சொல்லும் இது அத்தனை பாவனமானது. ஏன்னா மொத்தமே எம்பெருமானுடைய இதை சொல்றதுங்கிறதுனால்தான் வேதத்துக்கு ஒரு பாவனத்துவம் கிடைக்கிறது என்பதாக வேத புனித இருக்கை அப்படின்னு ஆழ்வார் வியாக்கியானம் பண்றார். பகவத் அப்படிலாம் வியாக்கியானம் பண்றாரு, பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதி பிரதிபாதகமாய் பரிசுத்தமான ரிக்குகளை சொல்லிக் கொண்டு பக்தி மார்க்கம் தப்பாமே புஷ்ப தூப தீபானுலேபன சரிதா துபகரணங்களானே அனன்ய பிரயோஜனராய் கொண்டு எம்பெருமானுக்கு அடிமை செய்கிற பரிஜனங்களும் பார்க்கணும். இந்த வாக்கியத்தை கேட்கும்போதே அச்சினர் எப்படிப்பட்ட ஒரு அடிமை கைங்கரியம். இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரும் கேட்டா, எத்தனையோ மகான்கள் காஞ்சிபுரத்துல வேதபாராயணம் பண்றாங்க, காஞ்சிபுரத்துல திருமலையில திரேதிபுரத்துல இன்னும் சென்னையில இங்கே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மகான்கள் வேதபாராயணம் பண்ணக்கூடிய மகான்கள் எல்லாம் இருக்கா. நன்னா யோசிச்சு பார்த்தோம்னா முன்னாடியும் இருந்தா இப்பவும் கைங்கரியம் பண்ற மகான்கள் தான். நன்னா யோசிச்சு பார்த்தோம்னா பிள்ளாங்க எச்சி சுத்திகளை வாக்கிட்டு அப்படியே வரும். என்ன கேட்டா பரிசுத்தமான ரிக்குகளை சொல்லி கொண்டு அப்படின்னா இருக்கா. பக்தி மார்க்கம் தப்பாமே பெருமாடத்தவர் வேற எதுக்கும் போக மாட்டான், வேற எங்க போய் இன்னொரு இடத்துல போய் நீ அங்க போய் பாராயணம் பண்ணி இங்க போய் பாராயணம் பண்ண மாட்டான். காஞ்சிபுரத்தில் இருப்பாரு கூட்டாங்க, எங்களுக்கு இன்னைக்கு புறப்பாடு இருக்கு நாங்க முடிஞ்சா வரும், எங்களுக்கு இன்னைக்கு புறப்பாடு இருக்கு எங்களால வர முடியாது, கோடி ரூபா கொடுத்தா கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆ அப்ப வந்து ஜீவனத்துக்கு வேற ஏதாவது புறப்பாடு இல்லாத நாள் கூட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்ப வந்து பகவானை கொடுத்து பகவானை கொடுத்துக்கு உபேட்சை பண்ணக்கூடாது. அயத்தனா ராதகம் சேவியம் அப்படின்னு இருக்கு. பெருமானே சுவாமி தேசியனே சொல்ற பெருமானே ஒரு விருத்தியை ஒருத்தனுக்கு கொடுத்து அந்த விருத்தியில அவன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனை தூஷணம் பண்ணக்கூடாதுன்னு இருக்க. அவன் தூஷம் பண்ணா பெருமாள் தூஷம் பண்ணணும். ஒரு பரம பாகவதனா ஒருத்தர்க்கான், அவன் வந்து விருத்திக்காக பெருமாள் கொடுத்த ஒரு வழியை அவளை முத்திக்கான், இல்லட்டா ஆகாரம் கிடைக்கும். அதனால விருத்திக்காக பெருமாள் கொடுத்த ஒரு வழியை அவளை முத்திக்கான்னா அப்ப அவன் தூஷணம் பண்ணக்கூடாது. நீ தூஷணம் பண்ணியாதான் பெருமாள் என்ன பெருமாள் கொடுத்துருக்க, அவனுக்கும் கொடுத்துருக்காரு, கொடுத்த தூஷணம் பண்ணியாங்க நீ பெருமாள் தூஷம் பண்ணிருக்க. ஆனா அப்படி இல்லாமல் இருக்கிறவர்கள் நம்ம ஏதாவது சொல்லக்கூடாது, ஏதாவது இன்றைக்கு தக்கவர்களா இருக்கலாமா இருக்கலாம். ஆனா அதான் சொல்ற பரிசுத்தமான இருக்குவரை சொல்லிக்கொண்டு பக்தி மார்க்கம் தப்பாமே புஷ்ப தூபதீப அபிமேகம் செல்லா உபகரணங்களாலே வேத பாராயணம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் கூட நித்தியம் கிராமத்துல பெருமாளுக்கு இந்த உபகரணங்கள், ஆனால் கோவில் பெருமாளுக்கும் இத்தனை உபகரணங்கள், வெறும் வேத பாராயணம் பண்ணவர்கள் கிடையாது. இவர்கள் தான் எம்பெருமாளுக்கு கூடிய இருக்க எந்தெந்த கைங்கரியம் உண்டோ கோயில எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவவர்கள் தான் மொத்த பேருமே. அதனால ஆத்தனையும் விசேஷ அனுஷ்டானங்கள் திருவாராதனங்கள்லாம் விடாமல் வைசாக உற்சவத்துல பெருமாள் 12 மணிக்கு திரும்பி எழுதினா கூட அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போய் திருவாராதனம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிடும். அதுக்கப்புறம் அன்பை கூடியவர்கள் தான் மகான்கள் எல்லாருமே. அதுக்காக ஆத்த ஆராதனத்தில உற்றுவ கிடையாது, அதுக்காக ஆச்சார அனுஷ்டானங்கள்ல உற்றுவ கிடையாது. அப்போ எத்தனை கஷ்டம் இருந்தாலும் நாக்குல இளம் இல்லாட்டா கூட அப்படியே பாராயணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சந்தியாவனமான தான் சந்தியாரம் பண்ணி தொடர்ந்து பண்ணக்கூடிய மகான்கள் இன்னைக்கும் இருக்கா. பகவரும் மிக்கது உலகே ஆழ்வாருடைய கொண்டாடம் இந்த பொரிய பொரிய பொரிகள் அது மீன் போகாதீங்க. ஆழ்வார்தான் பொரிய பொரிய பொரியான இந்த வைஷ்ணவ கோஷ்டிக்கு மங்களாரத்தன் பண்றது எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டினாலே பெருமாள் சிறந்து இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்மாழ்வார் மங்களாசாசனத்தினாலே இன்னைக்கு வேத பாராயணக்காரர்கள் இப்படி சிறந்து இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம வருஷம்தான். ஞான விதி பிழையாமை பூவும் புகையும் விளக்கும் சாந்தமும் நீரும் வலிந்து நீரித்தொரு வழியாகவும் பகவரும் மிக்கது உலகே அப்படின்னு இத்தனை கைங்கறி வரர்களாக இத்தனை திவ்ய தேசங்களிலே ரெண்டு மூணு மாத்திரம் இல்ல எல்லா திவ்ய தேசத்திலும் எல்லாமே அப்படிதான். அதனால எல்லா திவ்ய தேசத்திலும் எல்லாருக்கும் நம்மாழ்வாருடைய மங்களாசாசன பலம் என்பதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டும். அதனால அப்படிப்பட்ட திவ்ய ஜனங்களிலே ஆயிற்று இந்த லோகம் என்பதாக அவர் செய்கிறார். இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு ஒண்ணு, பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதி பிரதிபாதகமாய் பரிசுத்தமான ரிக்குகளை சொல்லிக் கொண்டு என்றதாக இருக்கும். தாற்பயம் என்ன கேட்டா சகல வேதமும் எம்பெருமாட்டி விபூதிதான் சொல்லும். கர்மபாகத்தில கர்ம ஞாபகங்களை தான் சொல்றதே அப்படின்னா எம்பெருமாட்டி ஆராதனத்தை சொல்லும். இன்னும் வேற தேவதைகளை பற்றி அந்த தேவதைக்கு அந்த ஆராதனம், அந்த தேவதைக்கு அந்த இந்திரனை குறிச்சு யாகம் அப்படின்னும், அக்னியை குறிச்சு யாகம் அப்படின்னு, ருத்ரனை குறிச்சு யாகம் அப்படின்னு இருக்கே அப்படின்னா அதெல்லாமும் பகவானுடைய ஆராதனை தான். ஏன்னா மொத்தமுமே பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதி இல்லை, எல்லாரும் பகவானுடைய விபூதியை சேர்ந்தவர்கள் தானே. இந்திர முதலான தேவர்கள் கூட பகவானுடைய விபூதியை சேர்ந்தவர்கள் தானே. அதனால எல்லாமே பகவானை பற்றி தான் சொல்லு. அப்ப பூர்ணமான வேதமும் ஒரு சம்சையும் இல்லாமல் பகவானை பற்றி தான் சொல்லக்கூடியது. அதனால்தான் அந்த வேதத்தை பரிசுத்தமான ரிக்குகளை சொல்லிக் கொண்டு அப்படின்னு சாதிக்கிறாருங்க. இது வந்து பகவத்கீதா பாஷ்யத்துல எந்திரவானா காய்க்கிருக்க அங்க சுவாத்தியாயான ஒருவர், அதாவது பகவத்கீதையில தெய்வீ சம்பத்து ஆசுரி சம்பத்துன்னு ரெண்டு இருக்கு. தெய்வீ சம்பத்து அப்படின்னா ஆத்ம குணத்தோடு கூட ஆத்மாவுக்கு நம்மை சேர்க்கக்கூடிய சம்பத்து தெய்வீ சம்பத்துன்னு சில குணங்கள். ஆசுரி சம்பத்துனா இதுக்கு நேர் இதுதான், அசுரபாவம், அது பகவான் கிட்ட நம்மளை சேர்க்காரு. அது ஆசுரி விபத்துன்னு சொல்லணும். இந்த கூட சம்பத்துன்னு வேடிக்கை சொல்றேன் அப்படி சொல்ற அவனுக்கு இருக்கிற அது வெளியோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐயோ அவனுக்கு இருக்கிற பக்தியா அப்படின்னா பக்தியுமே கஷ்டம். அந்த மாதிரியாக சொல்றாரு. தெய்வீ சம்பத்து எதுவும் கேட்டா அபயம் சர்வசம் சித்தி ஞானயோக விவஸ்திதி தானம் தமஸ்த யத்யஸ்த சுவாத்யாய தபஹ ஆத்யமம் தேஜஹ க்ஷமா திருதிஹி சௌச்சம் அக்ரோகஹ நாசி மானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிதா தத்ய பாரத பாரதான்னு அப்படியே முப்பத்தி சொல்ற. அப்ப அபயம் எதுலையுமே பயம் கிடையாது. சத்வ சம்சுத்தி மனசுத்தி ஞானயோக விவஸ்திதி தானம் தமஹான இந்திரியத்தை அடுத்துகள் யஜ்ஞான யாகம், அதாவது குறிப்பா பஞ்சமகா யஜ்ஞம் வியாக்கியம் பண்ணிருக்கேன், வைஷ்ணவ பஞ்சமகா யஜ்ஞம் முதலான ஆராதனைகள், சுவாத்தியாயான வேதபாராயணம், தபஹான தபஸ் ஆத்யோன நேர்மை, தேஜா க்ஷமான பொறுமை, திருதியனா தைரியம், சௌக்கம் இதெல்லாமே ஒருத்தவங்க வேணும் அப்படின்னு ஆன்மீகத்துல சுவாமி ரீசியும் தரிச்சிருக்கேன். அத்ரோகா நாட்டுமானதான கர்வம் இல்லாமை, இதெல்லாம் தெய்வ சம்பத்து இருப்பாளுதான் வரும், மற்றவர்களா வராது. அசுர சம்பத்து இருக்குவாளுக்கு தம்பா தர்ப்பா அதிமானா அகங்காரம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கிட்ட பயப்படாதே மா சுத்த சம்பதம் தெய்வி அபிஜாதோஜி, அது தெய்வீ சம்பத்து தான் இருக்கு. கேட்டா பகவத்கீதை உட்காந்து கேட்டுன்னு இருக்க மாட்டேன், அதனால உனக்கு தெய்வீ சம்பத்து இருக்கு. இதை கேட்டுமே அர்ஜுன் பயந்துதான், எனக்கு என்னவோ அப்படின்னா உனக்கு தெய்வீ சம்பத்து இருக்கு அப்படின்னு அவனை ஆஸ்வாசப்படுத்த. அங்க ஒரு மாசுஷா இருக்கு, நான் தெய்வீன் எடுத்திருக்கேன், மாசுஷாக்கு அர்த்தம் பண்ணும்போது முன்னாடி ஒரு மாசுஷா இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மாசத்துக்காரத்துல அங்கே இருந்த அர்த்தத்தை சொல்லிக்கணும், இங்க மாசத்துக்காரத்துக்கு இங்க இருக்கிற அர்த்தத்தை சொல்லிக்கணும் அப்படின்னு அழகா வியாக்கியானம் பண்றேன். இந்த இடத்துல தெய்வீ சம்பத்து சொல்றதுக்கு சுவாத்தியாயா அப்படிங்கிறேன். இது ஒரு தெய்வ சம்பத்து நமக்கு, வேதங்கிறது சாதாரணம் கிடையாது, வேதங்கிறது தகவல் இல்லை, இது தெய்வ சம்பத்து, பெரிய ஐஸ்வர்யம். கோடி ரூபாய் வந்து பரம்பரை பரம்பரையா சேர்த்து சேர்த்து சேர்த்து வந்து நாலு வீடு இருக்கு மெட்ராஸ்ல இல்ல பாம்பேல, நாலு வீடு இருக்கு, நாலு வீடுன்னு சேர்த்தால் நமக்கு நாலு கோடி ரூபாய் போகும் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு இது கூட சில பேருக்கு கிடைக்கலாமா இருக்கலாம், ஆனா வேலை கிடைக்குமா அப்படின்னா அது எத்தனையோ பாக்கியம் பண்ணிருந்தா. அதான் சம்பத், இது பெரிய சம்பத்து இல்லையா, அதனால தெய்வீ சம்பத்துல இந்த சுவாத்தியாயா அப்படிங்கறத சேர்த்திருக்காரு. அந்த சுவாத்தியாயாங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது சுவாமி எங்கெருமானா கீதா பாஷ்யத்துல சதிபூதேஹே பகவதஹ தத்ஆராதன பிரகாரஸ்ய ச பிரதிபாதகஹ கிருஷ்ணஹ வேதஹ இத்தியனுசந்தாய அப்படின்னு ஆரம்பித்து சாதிக்கிறார். வேதத்துல ஏதோ ஒரு பாகம் அப்படின்னு இல்லாம சகல வேதமும் எம்பெருமானை தவிர வேற எதுவுமே சொல்லல, எம்பெருமானத்தான் சொல்றது இல்ல அவனுடைய விபூதி சொல்லு, அவனுடைய விபூதி சொன்னா அவன் சொன்ன மாதிரிதான். அதனால விபூதி துவாராவா இல்ல அனுஷ்டான துவாராவா எப்படியாவது இல்ல சொரூபமா சாட்சாத்தாவோ எம்பெருமானை சொல்றது தவிர வேற எதுவுமே சொல்லலை என்பதை தெரிந்து கொண்டு வேத பாராயணம் பண்றதுதான் இது தெய்வீ சம்பத்து. அப்பதான் சம்பத்தாகும், இல்லாட்டா அவன் சொல்றாரு என்ன அவன் கேட்டான்னா அது ஒரு ஞானம், அந்த ஞானங்கிறது ஏதோ லௌகிகமான ஒரு ஞானம் அப்படின்னு ஆகுமே தவிர அது தெய்வீ சம்பத்து ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வேதம் முழுக்க எம்பெருமானை சொல்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா தானே தெய்வீ சம்பத்தாகும். அவர் தான் ஞான விதிப்பிடையாவே இந்த வேதத்தை ஆழ்வா சொன்ன மாதிரி வேத நாவடியில் இருக்கை நாவடியில் கொண்டு ஞான விதிப்பிழையாவே இருக்கணும்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் வரும், இல்லாட்டா வர அப்படின்னு சுவாமி எந்திரமானவருடைய ஆச்சரியமான ஒரு வியாக்கியம். அதனாலதான் இங்க சொல்றேன் வேதம்ங்கிறது வேதாட்சராதி ஆவந்தி படிதாதி துஜாதி தாவந்தி ஹரிநாமாதி கீர்த்திதானி நம்சையா அப்படின்னு ஸ்மிருதி வச்சேன். வேதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் ஹரிநாமத்திற்கு சமம், ஒன்னொன்னு ஹரிநாமத்திற்கு சமம். தாத்பரிய சந்தையில சுவாமி தேசிகம் சொல்லும் போது ஹரிநாமத்துக்கு தான் சமானம். அப்போ ஹரிநாமத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னு நான் ஹரி ஹரி ஹரி ஹரின்னு ஹரிநாமத்தை சொல்லிருக்கேன்னா சுவாமி சொல்ற நீ ஹரிநாமத்தை சொன்னா கூட வேதத்தை சொன்னதுக்கு சமமாக கேட்டாங்க. அது நாம கீர்த்தனம், இது மந்திர கீர்த்தனம். நாம நாராயண நாமத்தை சொல்றதுக்கும் அஷ்டாட்சர மந்திர ஜபத்துக்கும் வித்தியாசம் என்ன, நாமங்கிறது நாமம் அதுதான் பெரிய ஒரு இசை தெரியல. ஆனால் அந்த நாமத்தையே நாம் அஷ்டாட்சரத்தில் உட்படுத்தி அப்போ மந்திர ஜபமாக பண்ணும்போது அந்த நியமங்களோட பண்ணும்போது அதுக்கு ஒரு பெருமை அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக தாவந்தி ஹரிநாமானே இல்ல ஹரிநாமாட்டாலும் நாமும் சொல்ற மாதிரி இல்ல வேத மந்திரம் சொல்லுதுங்கிறது இது மந்திரமாக இருக்கிறபடினாலே இதுக்கு ஒரு சரி பெருமை உண்டு என்பதாக அந்த இடத்துல சாதிக்கிறேன். கற்று சொல்லி. அதனால அவந்தி ஹரிநாமணி வேதத்துல முதல்ல ஆரம்பத்துல முன்னாடி ஹரிஹோம் தான் ஆரம்பம், முடிக்கும் போதும் ஹரிஹோம் தான். இந்த ஹரிஹோங்கிறது இதுவும் வேதத்துல ஒரு பாகம் மாதிரி சொல்லணும் அப்படின்னு சிக்ஷா சிக்ஷா சாஸ்திரம், சிக்ஷா சாஸ்திரங்கிறது வேதத்தை எப்படி சொல்லணும்னு சொல்றதுக்காக வந்தது. அது வேதத்தை எப்படி சொல்லணும் எப்படி சொல்லக்கூடாது அப்படிங்கிற சிக்ஷா சாஸ்திரம் நிறைய இருக்கு. அதுலதான் இந்த ஹரிஹோம் சொல்லணும், இந்த ஹரிஹோம் சொல்லணும் உண்டு. இதுல மாத்திரை உண்டு, ஓம்னா எத்தனை ஆரம்பிக்கத்தே இருக்கிற மாத்திரை இல்ல பின்னாடி முடிக்கும்போது. ஹரிஹோம் ஆரம்பிக்கத்தே சொல்ற சுரம் இல்ல, பின்னாடி இருக்கக்கூடிய சுரம் வேற, முன்னாடி இருக்கக்கூடிய சுரம் வேற, முன்னாடி பிரணவத்துல இருக்கக்கூடிய தீர்க்க கால அளவு வேற, பின்னாடி இருக்கக்கூடிய தீர்க்க கால அளவு வேற. அது மாத்திரம் இல்லாம ஹரிஹி ஓம் சேர்த்தா ஹரி ரோம்னா இருக்கு. அது இங்க சண்டி கிடையாது, ஏன்னா இந்த மந்திரத்துல அவர் சொல்லுது நம்ம சங்கல்பத்துல ஹரி ரோம் சங்கல்பம், அது சந்தியோர்கிட்ட ஹரி ரோம் சொல்லணும். இங்க அப்படி சொல்லலாமா கேட்டு இது கிடையாது, இது மந்திரம் மாதிரி இது எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் சொல்லணும், ஹரி ரோம் சொல்லக்கூடாது. அது ஏன் சந்தி பண்ணலன்னு சந்தி ஒரு மொழி, வேற மந்திரங்களாக சந்தி வரும், சந்தி எல்லாம் மந்திரம் வராது. அப்ப ஏன் இங்க சந்தி பண்ணல அப்படின்னு கேள்வி ஒரு மொழி. சந்தி எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா சந்தி பண்ணணும். அது வந்து ஒரு சமயம் கோஷம் பண்ணும்போது ஒருத்தர் கடைசியில கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க, சர்வத்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க ஒரு கோஷ்டியில. அதுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே எல்லாத்தையும் கோஷமா சொல்றான், மந்திரங்களையெல்லாம் சொல்றான். ஓம் நமோ நாராயண ஐயா ஓம் நமோ பகவதே எல்லாத்தையும் சொன்னான் சொல்லிட்டு ஓம் நமோ புருஷோத்தம ஐயா அப்படின்னு இதுக்கே போட்டு அப்படியே பேசாம உட்காந்துருந்தேன். ஓம் நமோ புருஷோத்தமாயே வராது, ஓம் நமோ புருஷோத்தமாயதான் வருது. நமோ புருஷோத்தமாயின்னு சொன்னா நமோ அபுருஷோத்தமாயின்னு அர்த்தம், அப்படி திரும்பி அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னும் அவர்கிட்ட போய் மெதுவா போய் வந்து நமோ புருஷோத்தமாயேன்னு சொல்றதே நம புருஷோத்தமாயிலான்னு சொல்லணும், நம்மங்கிறது வராது அப்படின்னா வந்து என்ன சொல்லிட்டா மாத்தி முடியாது இப்படிதான் இருக்கு, இதுதான் சொல்ல முடியாது. நம்ம ஒண்ணு ஆயிருக்கு இந்த காலத்துல நம்மங்கிற நம்ம பிடிச்சிருந்தோம், அவர் எதுக்காக நம்ம நம்ம பிடிச்சிருக்கா நமகாங்கிற மாதிரி நம்ம இருக்குன்றா நம்ம அப்படின்னா நமகான அர்த்தம். அப்படி எங்க வந்தாலும் என்ன நம்ம நாராயணன் தெரியும், இதுக்காக நம்ம நம்ம சொல்றதுன்னு சொல்லிட்டான். நமகாங்கிறது நம்ம ஆயுதம் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த இருக்கட்டும் என்னாச்சுன்னு சொன்னா, வேத சாஸ்திரங்கள் மொத்தமும் பகவானுடைய திருநாமங்கள். வேதமே ஜபம் நித்யம் வேதத்துதான் எப்பவுமே ஜபம் ஓயாவது ஜபம். வசிஷ்டம் உதாரண மகர்ஷிகள் வேதத்துக்கு தான் ஜபம் பண்ணிட்டு இருந்தாலும் வசிஷ்டம் சொல்லும் போது வசிஷ்டம் ஜபதாசரம் அப்படின்னு வரும் ஸ்ரீமத் ராமாயணத்துல, எப்பவுமே ஜபிச்சுட்டு இருக்காரு. ஜபம் பண்றவர்ல வசிஷ்டம் மாதிரி ஜபம் பண்றவர் கிடையாது அப்படின்னா அதே பிதாமகன் அபிநாத சுவாமி எழுதியிருந்தார். அவர் சொல்ல டே வசிஷ்டம் ஜபதாபரம்னா என்ன ஜபம் பண்ணாரு தெரியுமோ, ஆத்துல உட்காந்து ஜபம் பண்ணலடாத, அவர் நடந்து காட்டில் நடந்து போகும்போது வேதாண்டியில் சொல்லிட்டு போயிருந்தேன், வேதவாரணம் 12 போயிட்டு இருந்தேன். எப்போ காட்டுல அதுக்காக நடந்தா போனோம், ஓயாவது நடந்து இருக்கான், அமைத்து கொண்டு வரணும், இது கொண்டு வரணும், பழம் கொண்டு வரணும், எதுக்கானாலும் காட்டில் நடந்துதான் போனோம். நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் வேதத்தை சொல்லி சொல்லியே வேதத்தை ரக்கம் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த காலத்தில் புஸ்தகம் கிடையாது, புஸ்தகம் கிடையாது, எழுத்து கிடையாது, புஸ்தகம் வேண்டாம், எழுத்துன்னு ஒண்ணு கிடையாது, எழுத்துன்னு இல்லாத காலம் ஒண்ணு இருந்தது. அந்த காலத்துல கூட நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதம் இருக்கக்கூடிய எத்தனையோ சாத்தியங்கள் இன்னைக்கு பார்த்தாலே பிரமிப்பா இருக்கு நமக்கு, எத்தனை அத்தனை சாத்தியங்கள் இருக்கு இன்னைக்கே. இல்ல நமக்கு கிடைச்சிருக்கிறதே நிறைய, நமக்கு கிடைக்காத நிறைய பாகம் இருக்கட்டும், இத்தனையும் நமக்கு எழுதாத காலத்துல கூட அவர் ரட்சிச்சு கொடுத்துருக்கான்னா எப்படிப்பட்ட மகிழ்ச்சி. அவர்கள் அவ ஓயாத வேதத்தை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லியே பெரிய காலத்தை கழிச்சு அதுல இன்னொரு முக்கியமான பாகம் என்னன்னு கேட்டா, வேதத்துல பாடவேதங்கிறதே கிடையாது, இன்னும் இருக்கு வேதத்துல மந்திர பாகத்துல, இன்னும் இருக்கு ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணம் மாவட்டம் 4 வேதத்திலையும் மந்திர பாகங்கள்ல பாடவேதம் கிடையாது. தமிழ பாகத்துல ஒரு, அதாவது ஒரு அக்ஷரம் ஒரு சுரம் ஒண்ணுமே ஒரு பிசகு இல்லாமல் பாரத தேசம் முழுக்க நம்ம இருக்கோம்னா அது மகர்ஷிகள் நமக்கு வேதத்தில இருக்கை நாவில் கொண்டு நாக்கில் வச்சிருக்கான். அது அழகான விஷயம், நாவில் கொண்டு நம்ம புத்தகத்தையும் கொண்டு இல்லை, நாவில் கொண்டு முக்கியமான விஷயம் அது எல்லாமே அச்சுதன் என்னை ஞான மீன் கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் சொல்ற, இங்க ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் வேதம் கொடுத்து அதனுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்னா, எங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குன்னா நல்லா முட்டுவா இருக்குன்னு அர்த்தம், அப்போ மனப்பாரமா இருக்கு அப்படிங்கிறத ஒரு பஞ்சாரி கேட்டேன். கேட்ட உடனே உடனே செல்போன் எடுத்து ஃபிங்கர் டிப்ஸ்னால ஒரு இடத்த அமைச்சு அமைச்சிட்டு காமிங்க எங்க இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிடு. அதனால ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு, ஆனா நாவில் கொண்டு நாட்களை வச்சிருக்காங்க. வேதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டாங்கன்னா 5 சொல்லியிருக்காங்க, வேதத்தை நம்ம பூஜிக்க வேண்டிய முறைங்கிறது அங்கிருந்து ஒண்ணுமே புஷ்பம்னா நம்ம சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லு. வேதத்தை கொண்டு நம்ம பகவானை ஆராதிக்கிற முறைங்கிறது அங்க இருக்கு. அதுல ஒண்ணு வேதத்தை அத்தியனம் செய்தது, ரெண்டு அதை மனப்பாடம் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்க, எப்படி உள்ளுக்குள்ள செல்போனுக்குள்ள இருக்கோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கு, எப்படி வேண்டாலும் எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனப்பாடம் பண்ணி உள்ளுக்குள்ள வைக்க. மூணு வாயாலே பாராயணம் பண்ணல. நாலு அர்த்த விசாரம், அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அர்த்த விசாரம் பண்ணது. ஐந்தாவது அனுஷ்டானம். மூணாவது என்ன கேட்டா சாம்பாராயணம் பத்து பேருக்கு சொல்லிக் கொடுத்தேன், அது மூணாவது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும். நாலாவது அர்த்த விசாரம், ஐந்தாவது அனுஷ்டானம். இந்த ஐந்து விதமாக வேதத்தை உபயோகப்படுத்தி எந்தவனுக்கு ஆராதனை செய்யலாம். அஞ்சு மகான்கள் பண்ணிட்டு இருக்காங்க, ஆச்சாரியர்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அஞ்சு விதமும் இருக்கு. அதனால இப்ப என்ன அச்சு கேட்டான்னா மொத்தமும் எந்தவனுக்கு உரிய வேதம் பூர்த்தியா சிவன் நாராயணத்துக்கு இல்ல. அதனால வேதம் நித்தியம் ஓயாத வேதத்தை தான் ஜென்மனும். யதாகாலம் எந்தெந்த காலத்துக்கும் ஜென்மம், யதாகாலம்னா சில சமயத்தில் சொல்லக்கூடாது மகாபுரத்தின் காலம்லாம், அதை விட்டுட்டு மற்ற காலத்துக்கு போறாங்க. அப்புறம் அது நிற்கும் அத்தன் கிரகா சோம்பேற்றம் படக்கூடாது. வேதத்தை சொல்றது நக்கிய தியாகோப்பரம் தர்மம், இதை காட்டு உயர்ந்த தர்மம் கிடையாது. நான் இன்னொரு தர்மம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எம்பெருமானுடைய திருநாமத்தை எம்பெருமானுடைய சுரூப ரூபம்னா இந்நூத்தி கிருஷ்ணவாதிமான வேதத்தை வாயாலே சொல்றது காட்டு உயர்ந்த தர்மம் இது இருக்க முடியும், வேற இருக்க முடியாது. அதனால் நக்கிய தியாகோப்பரம் தர்மம், இதை காட்டு உயர்ந்த தர்மம் வேற எதுவும் உபதர்மோ உச்சமே, இதுக்கு உபதர்மமும் வேற எதுவும் கிடையாது. ஆனா இதுக்கு சமமான தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. அதான் வசிஷ்டன் முதலானவர்கள் இப்படிதான் சொல்லி மகனிகையை காப்பாற்றி கூட்டிட்டு மகனிகைக்கு தப்பா பண்றோம், நம்ம அவனையா தப்பான அந்த காண்ட ரிஷி தப்பணும் அப்படின்னு பண்ற மாதிரி அந்தந்த காட்டத்துக்கு ரிஷி உண்டு, உங்க காண்டத்துக்கு ஒரு ரிஷி உண்டு. இந்த காட்டு ரிஷி தப்பணம் பண்றதுக்கான அவாங்க அனுகிரகம் அப்ப வரணும். அவ கொடுத்துருக்கா பெரிய ஐஸ்வரி கொடுத்துருக்கா, உங்க வேதம் இல்லாட்டா என்ன, நான் தேசிய வேதம் இல்லாட்டா இருட்டா இருக்கு வேதம் ஒண்ணு இல்லைன்னா அப்ப இருட்டல் நடக்கிற மாதிரி எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம கண்ணாப்பதான் போயிடுது. அதனால வேதம்தான் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கு. அப்படிப்பட்ட வேத புனித இருக்கை அந்த வேதம் பூர்த்தியாக எம்பெருமானை சொல்றதுங்கிற முக்கிய விஷயம். நான் ஆழ்வான சொல்றேன் அப்படிங்கிட்டா ஒத்ததனை வல்லீரேன் என்று நீங்க வேதம் அத்தியனம் பண்ணி வேத மக்கள் சொல்றங்களா நமக்கா அதனை மாற்றியதே இல்ல எங்களுக்கு தெரியலேன்னா மாதவன் பேர் ஒருவரே ஒருத்திருக்கு எம்பெருமானத்தை நாம் பேசுறேன். ஏன்னா அதான் வேதத்தினுடைய தாத்பரியம் பரமதாசம். ஏன்னா வேதமும் எம்பெருமானிய திருநாமம் தான், ஒவ்வொரு அக்ஷரமும் எம்பெருமானிய திருநாமம் தான். வேத அக்ஷராணி யாவந்தி, ஒரு அக்ஷரமும் ஒவ்வொரு அக்ஷரமும் எம்பெருமானிய திருநாமம். அதான் நீங்க என்ன பண்ணுங்க அதே எம்பெருமானிய திருநாமத்தை சொல்லுங்க. மாதவன் பேர் ஓதுவதே ஓத்தின்னு சொல்லுங்க. ஓத்துன்னா வேத மலையாளத்துல வேதத்துக்கு ஓத்தும் பேர் இன்னைக்கு உண்டு. அப்போ அதனுடைய சுருக்கு தாத்பரியம் திருநாமத்தை சொல்லணும்னு அதான் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஆழ்வார் நமக்கு அழகாக எடுத்து கொடுக்குற. அதனால அப்படிப்பட்ட வேதம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து இந்த கீதா பாஷ்யத்துக்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திக்கல வியாக்கியானம் தெரிஞ்சுக்கிறீங்க. அதுல அவர் அழகாக படிக்கிறார், சில பேருக்கு சந்தேகம் வரும், வேதத்துல நாராயணன் மாத்திரம் சொல்லலையே, நீ எத்தனையோ தேவதைகள் ருத்ராதி தேவதைகள் என்ன சொல்லியிருக்கு. அதனால அபகிருஷ்ட தேவதா விஷயத்திய அல்ப பல காமிய கர்ம விஷயத்துல காமிய கர்மங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த வேத பாகம் இருக்கு, அந்த வேத பாகத்திய அனபியசனீயத்துவம் அதை போய் நான் சொல்லலாமோ, நான் பரமஸ்ரீ விஷ்ணுவ நினைச்சேன் நான் இவை பிற தேவதைகளை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னா. அப்போ ருத்ரம்னே ஒரு பாகம் இருக்கும் வேதத்துல, நமஸ்தே ருத்ரம் அந்யவ உதோதைஷேனமாக ஆரம்பிச்சு அப்போ அதை நான் சொல்லலாமா. அந்த மாதிரி காமிய கர்ம விஷயமாக நிறைய இருக்கு, இந்த இதுவும் கூட காமிய கர்ம விஷயம் சத்தருத்ரிய ஹோமத்துக்காக வந்ததுதான் இல்லை. அப்போ அதை நான் சொல்லலாமா, வைஷ்ணவனாக அப்ப சொல்லக்கூடாது அப்படின்னு கேள்வி வரைச்ச அதுக்கு எம்பெருமானா பதில் சொல்றார் அப்படின்னு ஆரம்பம். என்ன பதில் சொல்றாருன்னா, சவி பூதேகே பகவதா வைத்தியமா நினைக்காத, இது மொத்தமுமே பகவானுடைய திருநாமம் தான், ருத்ரங்களே பகவானுடைய பூஜையை சேர்ந்தவர் தானே, அதனால அது மூலமாக பகவான் ருத்ரனையும் நம்ம முன்னாடியே பார்ப்போம் இல்லையா, தெய்வங்கள் தெய்வங்களை நிலைநாட்டினார் எம்பெருமான் தான் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த ரீதியில நாட்டினான் தெய்வம் எங்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஆழ்வார் அது தெய்வ நாயகன் தானே அப்படின்னு, தெய்வத்துக்கு நாயகமான எம்பெருமானே தெய்வங்களே தெய்வங்களா ஆக்கினான் அப்படின்னு சொல்ற முடியினால அது அவருடைய பெருமை தான், பெருமானுடைய பெருமை தான், ருத்ரனுடைய பெருமை இல்லை. பெருமானுடைய இந்திரனை பற்றி சொன்னாரும் இந்திரனுடைய பெருமை இல்லை, ஏன்னா இந்திரனுக்கு அந்த ஸ்தானம் கொடுத்ததே பெருமான் தான் அப்படின்னு ஒரு கதையை வேதம் சொல்லுது. ருத்ரனை பத்தி சொன்னாலும் ருத்ரனை பெறுவேன், ஏன்னா ருத்ரனுக்கு ருத்ர ஸ்தானத்தை கொடுத்து கமாதாங்கிறதே வேதம் தான் சொல்லு. அதுவும் நாமளே கட்டிக்கிட்டு இல்லை, எல்லாமே பிரஜாபதி இந்திரம் செஞ்சதாக ஆரம்பிச்சு இன்னனுக்கு எப்படி இந்த பதவியை பகவான் கொடுத்தான்னு கதை இருக்கு, வேத கதைகள் இருக்கு. அவர் ருத்ரன் எப்படி பிறந்தார், ஏன் அவருக்கு ருத்ரன் பெயர் இருந்தது, அவர் எப்படி சிவன் ஆனார், எல்லாத்தையுமே வேதம் தான் சொல்லுது மொத்தவுமே. அதனால இவர்களை எல்லாம் தன்னுடைய விபூதிகளாக பிறக்க வச்சு அவர்களுக்கு அந்த தேவதாத்வம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டார். தேவதாத்வம்னா என்ன கேட்டான், ஆராதனம் பண்ணப்படக்கூடியவர், கலந்து கொடுக்கக்கூடியவர். மொத்தமே பெருமாண்டி அனுப்புகிறா தேவி, அவர்களும் என்ன பண்றாங்க கேட்டாங்கன்னா பெருமான் கிட்டேன்னு கேட்டு அந்த பலனை வாங்கிட்டு இவர்களுக்கு கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால மொத்தமே சர்வே வேதா எப்படமா மனந்தி சர்வே வேதா எத்திரை கம்பவந்தி அப்படின்னு சுவாமி இதெல்லாம் எடுத்துட்டேன். இதெல்லாம் பாருங்கோ, நாம் சொல்ல புராணம் எல்லாம் சொல்றது, சர்வே வேதா எத்திரை கம்பவந்தி வேதமே சொல்றது, சர்வே வேதா எப்படமா மனந்தின்னு சொல்றது, வேதைஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா அப்படின்னு எம்பெருமானே சொல்றதான். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா, வேத மந்திரங்கள் சொல்றது ஒவ்வொரு மந்திரமும் கூட சுவாமி தேசியம் வாக்கியத்தை பாருங்கோ, ஒவ்வொரு எந்த மந்திரம் சொன்னாலும் பிரணவர அஷ்டாட்சர ஷடக்ஷர விஷக்க நிஷத்து உபநிஷத்து அபியாச கல்பத்திய, நீ பிரணவத்தை சொன்னால் அஷ்டாட்சரத்தை சொன்னால் ஜெய மந்திரத்தை சொன்னால் என்னவோ அதுதான் வேத மந்திரம் சொன்னால் எந்த மந்திரம் சொன்னாலும், அதுக்கு இதுக்கு நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டாம். இதுதான் வசத்தினா அதுதான் இதை சொல்லலாம்னா சொல்லக்கூடாதோ அப்படி எல்லாம் எண்ணி காட்ட வேண்டாம். மொத்தமே எம்பெருமானை சொல்றதுதான் அப்படிங்கிற ஒரு ஞான விதி புரியும். இந்த ஞான விதி பிழையாவே இருந்தால் கட்டாயம் வந்து நன்னா புரியும் எல்லாமே. அதனால உபனிஷத் அபியாச பிரவருத்திய, உபனிஷத் அபியாசம் பண்ணி இவன் நாராயணே பரபத்தம் புரிஞ்சின்றான். உபனிஷத் அபியாசம் பண்ணாதவனுக்கு வித்தியாசம், உபனிஷப்படுத்தி வேதாந்த சாஸ்திரம் பண்ணி சீவசம் படிச்சாலும் புரியும். அது படித்தவனுக்கு இந்த விஷயம் புரிஞ்சபடினால அந்த வேதாத்துக்கு மொத்தத்துக்கும் பகவான் தான் சொந்தக்காரன், வேத வேத்தியன் வந்தான், வேதத்துக்கு சகல விதத்தில் சொந்தக்காரன். இந்த ஒரு இது மாத்திரம் இல்ல, முதல்ல வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுத்தவனும் பகவான் தான், வேதத்தை பழைய காலத்துல காப்பாற்றினவனும் பெருமான் தான். வேத பிரம்மாவுக்கு ஒரு வேதத்தினா ஒரு ஆபத்து வந்தது, அந்த வேதத்தை அசுரர்கள் வீட்டு போகும் போது அப்ப திருப்பி மீட்டு கொடுத்தவனும் பகவான் தான். அந்த வேதத்தினுடைய அர்த்தம் புரியாமல் சனகாதிகள் தவிர்த்த போது இப்போ அம்ச அவதாரம் எடுத்து வேதத்தினுடைய அர்த்தத்தை உபதேசம் பண்ணவனும் பகவான் தான். ஐக்கிரிய அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டு கொடுத்தவனும் பகவான் தான். மத்திய அவதாரம் கொடுத்து வேதத்தை மீட்டு கொடுத்தவனும் பகவான் தான். அதுக்கப்புறம் வேதத்தினுடைய அர்த்தத்துக்காக கீதை உபதேசம் பண்ணணும் பகவான், வேதத்தினாலே ஆராதிக்கப்படுவதும் பகவான் தான், வேதத்துக்கு கர்மங்கள்னாலே ஆராதிக்கப்படுவதும் பகவான். மொத்தம் மொத்தம் இதுல எங்கேயுமே இன்னொரு சம்பந்தங்கிறதே கிடையாது, ஒண்ணு கிடையாது. இது மொத்தமும் இத்திகாச புராணங்களை சொல்லிருக்கிற விஷயம் தான். அதான் கிருஷ்ணன் உண்மையோடு சொல்றார், வேதைக்கு சர்வைக்கு அகமேவ வித்யா, அது வேதம் மொத்தமும் நான் தான், வேதத்துக்கு சொந்தக்காரன் பகவான் தான், வேற யாரும் கிடையாது. அதனால நூற்ற கிட்ட இது கொண்டு போக முடியாது என்ன ஆனாலும். அதனாலதான் ஹரிஹோம் ஹரிஹோம் முதல் இப்படி அவருடைய திருநாமத்தை சொல்லணும். சுவாமி சொல்ற வேத மாத்தாங்க, அவர் ஒரு பெண்ணா, வேத நாயகியா, நாயகினா ஒரு பெண்ணானவர் தன்னுடைய கணவனுடைய பெயரை முன்னாடி முடிவா பின்னாடி முடிவா, ஈஷிரா ஓடுவா பின்னாடியும் சேர்த்துவா, அந்த மாதிரி இவர் பேர் தான் முன்னாடி பின்னாடி சேர்க்கணும். பேர் சேர்க்கக்கூடாது, சேர்த்தா கணவன் இல்லாம வேற ஒருத்த பேரை சேர்த்தா மாதிரி, அது எத்தனை அந்நியாயமோ அத்தனை அந்நியாயம். அதனால வைஷ்ணவர்களை இன்னொருத்த சேர்க்கறது சில பேர் கணானா கணபதி கும்பகான் என ஆரம்பிக்கிறான் வேதாபியாசம் வந்தது. அவ சம்பிரதாயம் உருவாக்குற சம்பிரதாயத்தை நாம தப்பு சொல்லல, ஆனா சிக்ஷா சாஸ்திரத்துக்கு இருந்தது. வேதம் வந்து பகவானுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி சிக்ஷா சாஸ்திரமானது அவனுக்கு சொந்தமாக ஆக்கிறதுக்காக உன்னையும் துணியும் ஹரிஹோம் சொல்ல சொல்லி, அதனால அதுல வேற ஒன்னை சேர்ப்பது சுத்தமாக ஆக. இப்ப சொல்ல வந்த விஷயத்தை கேட்டா சகல வேதமும் எம்பெருமானுக்கே சொந்தம், அதனால சகல பாகமும் அபியாசம் பண்ணணும். அதான் வேதத்துமிதை இருக்கேன் ஆழ்வார் சொன்ன சர்வ வேதத்தையும் சொல்லணும். இது இந்த பாகம் இந்த பாகம் சொன்ன அகர்மனையர் உட்பட எல்லாமே பகவானுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது ஆச்சு. அது சிவாசியகர சாய்ச்சிருக்க, சுவாமி தேசிய சாஸ்திரத்தில் சாய்ச்சிருக்க, இந்த இடத்துல வேத புனித இருக்கை அப்படிங்கிறத நம்மாழ்வார் திருவிழா அமைச்சிருக்க. அதை பகவத் சுரூப ரூப குண விபூதி பிரதிபாதகமாய் பரிசுத்தமான அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்க. இது ஒரே விஷயம் மாத்திரம் சொல்லணும், இந்த பிள்ளான் சாய்ச்சதுக்கு கொஞ்சம் மாறி ஈட்டுற ஒரு விஷயம் இருக்கு. வேதத்திலே அவன் விபூதி விஷயமாய் பறக்கும் அவற்றை விட்டு அசாதாரண விக்கிரகங்களிலும் குணங்களிலும் சுரூபத்திலும் பறந்திருக்கிற புருஷ சூக்தாதிகளை கொண்டு அப்படின்னு வியாக்கியம் இருக்கு. வேத புனித இருக்கை அப்படின்னு சொல்ல வேதத்திலே புனிதமான இருக்கைகளை அப்படின்னு அர்த்தமிச்சிருக்க. நெஞ்சிய வியாக்கியத்தில் இருக்கு, வேதத்திலே புனிதமான பாகம் ஒன்று இருக்கு, புனிதம் இல்லாத பாகம் இருந்திருக்கு. புனிதமான பாகம் என்கிறது புஞ்ச சுத்தாதி பாகம், புனிதம் இல்லாத பாகம் அப்படிங்கிறது மற்ற கர்மானுஷ்டானங்களை சொல்லக்கூடிய பாகங்களும், விபூதி விஷயமாக ருத்ரம் முதலான பாகங்கள் சொல்லி இதெல்லாம் புனிதம் இல்லாத பாகங்கள். அதனால வேதத்திலேயே புனிதமானது புனிதம் இல்லாததுன்னு ரெண்டை வச்சுட்டு இதை விட்டுட்டு அதை சொல்லுகிறவர்களாக இங்க மேவி சொல்லும் அடியார்கள் இருக்கார்கள் என்பதாக ஒரு வியாக்கியானம் அதுல இருக்கு. அது வந்து சுவாமி எந்திரமானார் திருவுள்ளத்துக்கு ஏற்பட்ட இருக்கக்கூடிய பிள்ளாண்டு வியாக்கியானம். ஏன்னா எந்திரமான திருவுளும் பார்த்துட்டோம், பிள்ளாள் திருவுளும் பார்த்துட்டோம். உண்மையில திருவாராயிர கொடிங்கிறது சுவாமி எந்திரமானார் திருவுளம் தான், அது என்ன புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்ட வச்சுக்கோங்களேன். இப்போ இப்ப அந்த வீட்டினுடைய தாத்பரியம் சொல்ல போறேன், வீட்டினுடைய தாத்பரியம் வேற கண்டிக்கிறதுக்காக சொல்லல, அதனுடைய ஒரு தாத்பரியம் வந்து அதை சொல்ல போறேன். இப்போ வந்து நந்தியர் வந்து 9000 படி வியாக்கியானம் பண்ணார், அது நந்தியர் தன் கையால் எழுதல, நந்தியர் சொன்னதை கேட்டு அவருடைய சிஷ்ய ரேஜனை அதை நந்தியர் கருத்தன் சொல்லியிருக்கும். அது மாதிரிதான் 36000 படி வந்து நம்பிள்ளை அருளினார் சொல்றோம், ஆனா நம்பிள்ளை தன் கையால் எழுதல, நம்பிள்ளை சொன்னதை காலட்சேபம் கேட்டு அவருடைய சிஷ்ய ரேஜனை அதான் நம்பிள்ளை காட்சியன் சொல்லியிருக்கும். அதே மாதிரிதான் 36000 படி சுவாமி ராமானுஜர் காலட்சேபம் சொன்னதை கேட்டு பிள்ளை எழுதினார். உண்மையில் இது ராமானுஜர் அந்த படியில் பார்த்தா இது ராமானுஜர் காட்சியம் தான் சொல்றோம், வேற சொல்லக்கூடாது. இன்னும் சொல்லப்போனா ராமானுஜர் நியமிச்ச இவாறு அவரை நியமிக்கல, நீங்க பண்ணும்போது சொல்லல, அந்த சிஷ்யரை நியமிச்சு நீங்க பண்ணும்போது சொல்லல, அவ பண்ணினப்புறம் அவ உடனே ஏத்துக்கல, அதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னா விட்டார். இல்ல நந்தியை சொன்ன 9000 படியில பார்த்து வெள்ளத்துல போயிட்டு வேற கதை நம்பிள்ளை பண்ண நம்பிள்ளையே வந்து இது வேண்டாம் சொன்னான்னு கதை. ஆனா ராமானுஜர் என்ன பண்றான் கேட்டா, தன்னுடைய சிஷ்யருக்கு பகவத்கீதையை மொத்தத்தை காலட்சேபம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளாருடைய அனுபவத்தை பார்த்து அவரை தேர்ந்தெடுத்து நீர் திருவாராயிரப்படி பண்ணும்னு அவரை நியமித்து அவர் திருவாராயிரப்படி பண்ண அதை தான் கட்டாட்சம் பண்ணி இதை காலட்சேபத்தில் இருக்கிறது கடாட்சம் பண்ணி அப்ப இதை ராமானுஜர் பண்ண சொல்லவே பண்றது. அதனால பிள்ளாருடைய வியாக்கியம் பகவத் ராமானுஜர் திருவுள்ளத்தை அதிகரித்து இருக்கு, அதை நாம இப்பவே பார்த்தோம் எப்படி அதிகரித்து இருக்கு அப்படிங்கறத. அதனால அது கட்டில கடா காலட்சேபத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரே ஓலைதா இருந்தது, அதனால அதை பிள்ளாங்கையே குறிப்பிட்ட இதை காலட்சேபத்தை சொல்ல வேண்டியது சொல்லி கடைசியில உபய சிம்மாசனாதிபதி ஆக்கி பகவத்கீதையை சிம்மாசனாதிபதி ஆக்கி பிள்ளாங்க அவர் கையில் இந்த ஓலையை கொடுத்துட்டு எல்லாரும் இதை காலட்சேபம் பண்ண வேண்டியது இல்லை. இது பிள்ளாங்கையில மாத்திரம் இருந்தபடினால பிள்ளாம் பரம்பரையில வந்த பகவத் விஷயத்துல இது வரும், ஸ்ரீரங்கத்துல வந்து எம்பார் பரம்பரையில வந்த பகவத் விஷயத்துல கிடையாது. அவர்களுக்கு விஷயங்கள் அதாவது 36000 படியில் இருக்கிற விஷயங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் மற்றவர்கள் கிடையாது, 9000 படியும் 24000 படியும் கிடையாது. 24 படியில் இல்லாத விஷயம் அதுல இருக்கும், அந்த விஷயம் வேற, ஏன்னா இது 6000 படி தானே, அது 9000 படி 24000 படியாச்சே 36000 படியாச்சே அதுல இருக்கும். ஆனா ஆச்சரியம் என்ன கேட்டா இதுல இருக்கிறது இல்லை, எத்தனையோ விசேஷமான விஷயம் ஏன் இல்லைன்னா 36000 படி அது இல்லை, அந்த பரம்பரைக்கு வரல. 36000 படி பரம்பரையாவது பிள்ளான் எங்களாழ்வான் நடாதுரம்மாள் அப்புள்ளார் சுவாமி தேசிகன் இவருக்கு மாத்திரம் தான் வந்திருக்கு ஓராண்டு வழியா வந்து இது ராமானு என்ன பண்ணிடும் ராமானுடைய இலக்கியம் வருது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பேதங்கிறது சாதாரணமா வரும், இது வந்து பல இடத்துல ஒத்து இருக்கு. அது ஞானகிரி பெரியாமே கேட்டேன், பக்தி மார்க்கும் தப்பாமே பிள்ளை வைக்கிறதுக்கு மத்திய வைக்கணும், ஏன்னா எல்லாரும் ராமானுஜர் கிட்ட கேட்டு வராங்க, அதனால அது வரும். சிம்பாங்கிறவர் பகவத் ராமானுஜர் கிட்டே மொத்தத்தையும் கேட்டான், அதுவும் பகவத் விஷயத்துக்கு விசேஷமான அனுபவத்துல ராமானுஜர் கிட்டேயே அவர் வந்து பாராட்டு பெற்றார், அதனால ஒன்றும் குறைவு இல்லை. ஆனா கூட இந்த பாகத்தை பார்க்கும்போது விபூதி விஷயமான வாக்கியத்தை சொல்லாமல் சொருக விஷயமான புருஷாஸ்திரங்களை சொல்லும் போது அப்படிங்கும் போது அப்போ எந்திரமானாருடைய திருவுள்ளமும் பிள்ளாருடைய திருவுள்ளமும் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். நாம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சக்கன வேதமும், அதனால ஒருவேளை இந்த சம்பிரதாயத்துல சின்ன வித்தியாசம் இருந்தா வருது. அப்போ வேத தேசத்தை இரண்டாம் பட்சமாக கருதுவதற்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் வேதமும் திவ்ய பிரபந்தம் ரெண்டும் உண்டு, ஏன்னா திவ்ய பிரபந்த சொருவு குறிப்புகளை பூஜை கிட்டிப்பாருமா வேதமும் சொருவு குறிப்புகளை பூஜை கிட்டிப்பாருமா அதனோட சந்தேகம் இல்லை, பூஷணத்துக்கு சம்பந்தம் மட்டும் அப்படி பிள்ளா. இப்போ வந்து வீட்டுல சொன்னதுக்கு வேற ஒரு தாக்கம் இல்லை, வாங்கி தேசிக்க என்ன கேட்டானே எப்பவுமே தப்புன்னு சொல்ல மாட்டேன், எந்த ஆச்சாரியம் சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன், தப்பு கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டாருன்னு அவருடைய ஔதாரியம் மாத்திரம் இல்லை, சாமி தேசியனை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியர்கள் தப்பு சொல்லலை எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்போ நஞ்சியராகட்டும் நம்பிள்ளையாகட்டும் தெரிவாசன் பிள்ளையாகட்டும் இவர்கள் எல்லாமே சுவாமி தேசிய முன்னாடி இருந்தவர், அதனால அவர்கள் சொன்னால் தப்பு இருக்காது. ஆனால் இப்போ இந்த வரியை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வரி நம்பிள்ளையைத்தானே சாதித்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணதில்லை, பின்னாடி யாரோ ஒருத்தர் எழுதியிருந்து இவர் என்ன சொன்னாரோ அவர் என்ன கிரகிச்சாரோ அது இருக்கட்டும், நமக்கு அது தேவையில்லை. ஆனால் அப்படி சாதிச்சிருந்தால் அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா, கோயில்ல பண்ணக்கூடிய வேத பாராயணம், அதுக்கப்புறம் பிரம்மையே உபதேசத்தில் சொல்லக்கூடிய வேத பாராயணம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதுல தினப்படியாக சுவாத்தியாயம் ஒண்ணு உண்டு. கோயிலுக்கு சொல்லக்கூடிய வேத பாராயணத்துல கிரமேணா என்ன உண்டு பரிசியா, அதுல ஒன்று கூட உடக்கூடாது. பிரம்மேஜியத்திலையும் கிரமேணா அடுத்தடுத்த பிரச்சனை உண்டு, அதுலயும் ஒண்ணையும் உடக்கூடாது. அந்த மாதிரி நாம ஆசிர கிரகங்கள்ல திருநட்சத்திராதி என்ன பாராயணம் பண்ணும்போது அங்கேயும் பூர்த்தியாக பண்ணணும், அங்கேயும் எதுவும் உடக்கூடாது. தினப்படி சொல்லக்கூடிய சுவாத்தியாயம் அப்படின்னு ஒண்ணு இல்லையா, அதுல சாமி தேசியம் ஒரு வரி சரிச்சிருக்கேன். இதுல வந்து பகவத் ஸ்வரூப ரூபகுணம் ஜோதி பிரதிபாதங்கள் தான் வேதம் மொத்தமுமே, அதனால எல்லாத்தையுமே பண்ணலாம். அது தெரியாதவர்கள், அதை பூர்த்தியா பண்ண முடியாதவர்கள் சாத்தியாயம் பண்ணாம இருக்கக்கூடாது. அவர்கள் புருஷ சூத்திராதிகளையாவது பாராயணம் பண்ணணும். எம்பெருமான சாட்சாதா பிரதிபாதனம் பண்ற புருஷ சூத்த உபநிஷத்துகள்னா சொல்லியும் அது சாத்தியாயத்தை சொல்லலாம். ராமாயண பாராயணம் சாத்தியாயத்துல என்ன கேட்டா, ராமாயண பாராயணம் உதாரணங்கள்லாம் வரும். ஒண்ணுமில்லாட்டா அனத்தியத்த காலத்துல என்ன பண்றது கேட்டா, அப்ப கூட திவ்ய பிரபந்த பாராயணம் எல்லாம் வரும், அது விட்டு போகுது. அனத்தியத்துக்கு திவ்ய பிரபந்தத்துக்கு அனத்தியம் கிடையாது, ஆனால் திவ்ய பிரபந்த பாராயணம் எல்லாம் வரும், சோத்திர பாராயணம் எல்லாம் வந்து சாய்ச்சிருக்கேன். அப்போ வந்து வேதாத்தியனம் பண்ணாதவன் இல்ல வேதாத்தியனம் பண்ணியும் இதை பூர்த்தியா புரிஞ்சிக்க முடியாதவன்லாம் நிறைய பேர் இருக்கா, எல்லாமே எம்பெருமானை அப்படின்னா புரிஞ்சிக்க முடியாதவன்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒரு குறவும் இல்ல. உபனிஷத் பாகங்கள் இங்கே சொல்ல நிஷத் உபநிஷத்துன்னு சொல்ற நிஷத்துல ஏகாயிரம் சாக்காவே எம்பெருமானை சொல்லக்கூடிய, அதனால ஏகாயிரம் சாக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனையோ உபநிஷத்துகள், ஏகப்பட்ட உபநிஷத்துகள் இருக்கு. இன்னும் புருஷ சுத்தாதிகள், இன்னும் எம்பெருமானை சொல்லக்கூடிய பாகங்கள், இதெல்லாம் பிரதானமா இருக்கிறபடினால அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு அதையெல்லாம் சொல்றது உத்தமம். ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் புரிஞ்சின்றவா கூட, இந்த வேதம் பூர்த்தியாக நல்லா புரிஞ்சின்றவா கூட இதுல வந்து விசேஷ ஆதரவோட இருப்பான். இங்க எம்பெருமானை சொல்றது அப்படின்னு விசேஷ ஆதரவோட இருப்பான். புருஷ சுத்தத்தினாலே எம்பெருமானுக்கு மற்றதெல்லாம் சொல்லி என்ன பாராயணம் பண்ணிருந்தா கூட திருமஞ்சனா புருஷத்தாலே அபிஷேகம் பண்றா, வெளியே திருமஞ்சி வந்து தெரிஞ்சுக்கோ என்ன பாராயணத்தை திருத்திக்கு புருஷ சுத்தத்தினாலே எம்பெருமான அபிஷேகம் பண்றா. காஞ்சி இருக்கிற கருடசேவை புறப்பாடுனா அதுக்கு நம்ம தனி பாராயணம் நான் கவனிக்கிறேன். கருடசேவை புறப்பாடுன்னு பெருமாள் நித்தப்படி உதாரணம் வந்து இருக்க பாராயணம் உண்டு, காஞ்சி விட்ட மாத்திரம் இல்லை எல்லா ஊர்லயும். கருட சேவை இன்னைக்கு மாத்திரம் எம்பெருமான சொல்லக்கூடிய சசிவாசன் மந்திரத்தோடு கூட என்ன கருட வாரத்துல பெருமாள் ஏற்றது வேகம் சொல்றது. அதனால அந்த சசிவாசன் மந்திரத்தை முதல்ல பாராயணம் ஆரம்பிச்சு கொஞ்சம் போய் அதுக்கப்புறம் தான் பழைய பழைய பழைய பாராயணத்துல திருப்பி ஆரம்பிப்போம். நமக்கு இது ஒரு விசேஷ ஆதரவு நமக்கு இந்த இடத்துல உண்டு. ஏ இமாவிஷா போனாடி ஜிப்பது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு மணி இருக்கு, அது எம்பெருமானை பத்தி விசேஷமா சொல்லக்கூடியது. ஸ்ரீ பரகால படத்துல ஹைகிரிவனுக்கு ஆராதம் படுத்த இது சொல்லணும்னு விஷயம், ஏன்னா ஹைகிரிவனை பத்தி விசேஷமா வருது இதுல, அதனால இந்த அனுபவத்தை சொல்றது அப்படின்னு விஷயம். அது அத்யஸ்தம்பூதோ கிரண்ய கர்ப்பயிஷ்டி அஷ்டவு அப்படின்னு இருக்கு, அத்யஸ்தம்பூதான ஆரம்பிச்சு இருக்கு. கிரண்ய கர்ப்பமோதாகிரே பூதத்து யாரான ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய இருக்கு எட்டு இருக்கு. அத்யஸ்தம்பூதான ஆரம்பிச்சு உப்புசூத்தத்தில் உத்தரவாசம் தே, இது ரெண்டு எம்பெருமானை பத்தி சொல்றது அப்படிங்கிறார். அப்போ வேத பாராயணம் பண்ணக்கூடிய ஆண்கள் இந்த கிரண்ய கர்ப்பங்கிற பாகத்தை சொல்லி அது நாலாம் ஆண்டு அது சமிதை அந்த அந்த காண்டத்துல ஒன்னு ஒன்னையும் கஷ்மை தேவாய ஹரிஷா எட்டு இருக்குது. ஒன்னு ஒண்ணு இருக்கு கடைசியில கஷ்மை தேவாய ஹரிஷாமி தேம அப்படின்னு அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கே நான் ஹரி சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய ஆச்சரியமான இருக்கு. அது வரும்போது பெரியவாழ் கை கூப்பா அப்படின்னு பார்த்து எனக்கிட்ட எந்திரமானி சொல்லப்படினால வச்ச கை கூப்பா எந்திரமான அத கை கூப்பா. அதனால பாவ தேசியம் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி இடங்களிலே கழிவுகள்லாம் விசேஷமாக ஊறி இருக்கிறத இது சாத்தியத்துல இதே விசேஷமாக வயசான காலத்துல உட்காந்து இதே அம்சம். பாவம் பெருமாள் கோவில் சுவாமி ரொம்ப வயசான காலத்துல அவர் திண்ணைகள் காஞ்சின் முடியாத காலத்துல அந்த உட்காந்து வேணாத்தி அதே பண்ணிட்டு இருந்தேன் வேற பாருங்க சுவாத்தியத்துல. அப்ப திடீர்னு சந்தேகம் வந்துச்சு, இப்ப திடீர்னு புஸ்தத்தை போது அணங்கிற சுவாமி அப்ப வந்து எந்த சமர்ப்பிச்சாரா கேட்டு அப்ப கேட்டார் அவர் ஐடி சொல்லுறா இங்க கூட புஸ்தகமா அப்படின்னா வேடிக்கா. அதாவது இந்த இடத்துல மொத்தமுமே வாசல் இங்க கூட புஸ்தகமா அப்படின்னா மறந்து போனா மகாபாபம் சொல்லியிருக்கு மறக்க கூடாது அப்படின்னு வேதத்தை மறந்தா மகாபாபம், வேதத்தை மறந்தா பெருமாளை மறந்தது பெருமாள் அப்படின்னு நேரமே சொல்லுது. அதனால மகாபாபம் சொல்லியிருக்கு மறக்க கூடாதுதான் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவா ஒரு ஐடிஷன் சொல்லுவா. இவரும் ரொம்ப இதுவோட அதனால அந்த மாதிரி ரீதியில பார்த்தோம்னா வேதத்திலேயே சாட்சாத்தா எம்பெருமானுடைய சுரூபத்தை கிருபா இருக்கிறதுல ஒரு ஆதரவு உண்டு. அந்த ஆதரவை இங்கே வீட்டிலே வெளிப்படுத்தினார் என்பதாக நாம் சொல்லலாம் என்று தெரிகிறது. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.